వెంకటాద్రిసమం స్థానం బ్రహ్మాండే నాస్తి కించన వెంకటేశ సమో దేవో న భూతో న భవిష్యతి పాల్గుణే మాసి పూర్ణాయాం ఉత్తరక్షేంద్రువాసరే గోవిందరాజో భగవాన్ ప్రాదురాసీత్ మహామునే పద్మా పద్మసరో మధ్యే ప్రసన్న వదనే క్షణ ప్రాదురాసీత్ జగన్నాథం పశ్యంతీం ప్రియదర్శన వేం కడన్ గల్మిం మేల్ వినై ముట్రబుం తాంగల్ తంగట్ నల్లన వేషైవార్ వేంగడత్తురైవార్క్ నమా ఎన్నళాం కడమై అదుసుమం దార్గట్కే సెండ్రాల్ కుడయాం ఇరుందాల్ సింగాశనమాం నింద్రాల్ మరబడియాం நீல்கடலுள்ன்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமார்க்கு அரவு வேங்கடத்துறைவார்க்கு நம திருவனந்தாழ்வானாகிற ஆதிசேஷனாலே கபில மகரிஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான வசந்த இந்த ஸ்ரீமத் வெங்கடேஷ அஷ்டோத்தர சதநாமாவளியிலே இன்றைய தினம் 40வது நாமாவளியை அனுபவிக்கவிருக்கிறோம். 40வது நாமாவளியானது வாசுதேவாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா என்பது. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் வாசுதேவஹா என்பது. இந்த நாமாவளிக்கு மேலோட்டமான தாத்பரியம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் சாக்ஷாத் பரவாசுதேவன், ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்தருள் இருப்பவனான, நித்திய விபூதியிலே நித்தியசூரிகளோடும் முக்தாத்மாக்களோடும் பிரகாசிப்பவனான அந்த ஆதியம் சோதி உருவு என்று நம்மாழ்வாராலே கொண்டாடப்பட்ட பரவாசுதேவன் பரமபதநாதன் ஸ்ரீவைகுண்டநாதன் தான் இந்த திருவேங்கடமுடையான் என்பது தாத்பரியம். பரவாசுதேவ ரூபியான ஸ்ரீவேங்கடேஷனுக்கு நமகா. இந்த திருவேங்கடமுடையான் இருக்கிறானே, அவன் யாருன்னா அந்த பரவாசுதேவன் தான் திருவேங்கடமுடையான். அவனுடைய அவதாரம், அவனுடைய ரூபம் தான் இது. தியக்த்வா வைகுண்டம் உத்தமம் என்கிற ஸ்லோகமானது வைகுண்டத்தை தியாகம் பண்ணிவிட்டு திருமலைக்கு வந்தான் என்று சொன்னதல்லவா? யார் வைகுண்டத்திலே இருந்து தியாகம் பண்ணிவிட்டு வர முடியும்? எவனொருத்தன் வைகுண்டத்திலே இருக்கிறானோ அவன் தான் தியாகம் பண்ணிட்டு வர முடியும். ஆக சர்வ சுதந்திரனான இந்த பகவான் வைகுண்டத்தை தியாகம் பண்ணிட்டு திருமலைக்கு வந்தான் என்றால், இதனாலே திருமலையிலே இப்பொழுது சேவசாதிக்கும் ஸ்ரீனிவாசன் சாக்ஷாத் பரவாசுதேவன் ஸ்ரீவைகுண்டநாதன் என்பது தெரிகிறது. இது மேலோட்டமான தாத்பரியம். இப்போ இந்த 40வது நாமாவளியாலே வாசுதேவ அப்படின்னு பெருமாளை கொண்டாடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தால், போன திருநாமா 39வது நாமாவளியாலே அகஸ்தியாபியர்த்தித அசேஷ ஜன துர்கோச்சராய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா அப்படின்னுட்டு, வருங்காலத்திலே குறிப்பாக கலியுகத்திலே எல்லோருடைய கண்களுக்கும் சேவை சாதிக்க வேணும் என்று அகஸ்தியர் பிரார்த்தித்துக் கொண்டதற்கு இணங்க பெருமாள் இப்போது நமக்கெல்லாம் கூட திருமலையிலே சேவை சாதிக்கிறான்னு அனுபவிக்கிறோமோ இல்லையோ, அந்த அகஸ்தியருக்கு சேவை சாதித்தவனான ஸ்ரீவேங்கடேஷனுக்கு நமகான்னுட்டு 39வது நாமாவளி சொன்னது. இந்த 40வது நாமாவளியானது என்ன சொல்றதுன்னா, அப்படி அகஸ்தியருக்கு சேவை சாதித்த அந்த ஸ்ரீனிவாசன் சாக்ஷாத் பரவாசுதேவன் ஸ்ரீவைகுண்டநாதன் பரம்பொருள் என்று சொல்கிறது. ஆக அந்த ஸ்ரீனிவாசனே இந்த பரவாசுதேவன் அப்படின்றது சங்கதி. சங்கத்தின்னா அந்த நாமாவளிக்கும் இதற்கும் உள்ள தொடர்பு. பொதுவா வாசுதேவஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமாளுக்கு வாசுதேவன் அப்படின்ற நாமா உண்டு. விஷ்ணு நாராயண வாசுதேவ அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று திருநாமங்களும் எம்பெருமானுடைய திருநாமங்களிலே மிக உசந்த திருநாமங்கள். அவனுக்கு பல பலவே ஆபரணம், பேரும் பல பலவேன்னுட்டு சகஸ்திர நாமான்னுட்டு ஒரு 1000 நாமங்களிலே அவனுடைய பிரபாவத்தை குணங்களை அடைத்து விட முடியாது. இந்த 1000 நாமம் தான் கிடையாது, சகஸ்திர நாமம்னு பார்த்தாலே விஷ்ணு சகஸ்திரநாமம், வெங்கடேஷ சகஸ்திரநாமம், ராம கிருஷ்ண வராக நிருசிம்ஹன்னு எத்தனை சகஸ்திர நாமங்கள் உண்டு. ஆகையினாலே எம்பெருமானுடைய திருநாமங்கள் இவ்வளவுதான், ஆயிரம் தான், இத்தனை ஆயிரம் தான் என்று கட்டுப்படுத்தி விட முடியாது. அப்படி அத்தனை கணக்கில்லாத நாமாக்கள் எம்பெருமானுக்கு இருந்த போதிலும் கூட விஷ்ணு, நாராயண, வாசுதேவ என்ற மூன்று திருநாமங்கள் ரொம்ப உசந்த திருநாமங்கள். ஏன்னா அவனுடைய வியாபகத்துவத்தை, அவன் எங்கும் வியாபித்திருப்பதை, எங்கும் பரந்திருப்பதை, எங்கும் நிறைந்திருப்பதை சொல்லக்கூடிய நாமங்கள். எம்பெருமானுக்கும் மற்ற தேவதைகளுக்கும், அதாவது தேவதாந்தரங்களுக்கும் என்ன வித்தியாசம்? தேவதாந்தரங்களினுடைய வியாப்தி, அதனுடைய சக்தி எதுவரைக்கும் செல்லும் அப்படின்னா ஓரளவு தான் செல்லும். அவைகளாலே சில இடங்களிலே மட்டுமே இருக்க முடியும். இப்போ மனுஷாலான நம்மால ஒரு இடத்துலதான் ஒரு சமயத்துல இருக்க முடிகிறதுன்னா, நம்ம காட்டிலும் விசேஷ சக்தியுடைய தேவதைகள் நம்ம காட்டிலும் பல இடங்கள்ல இருக்கும். ஆனா ஒரே சமயத்திலே எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பது, இங்கதான் பெருமாள் இருக்கா நீங்க இல்ல அப்படின்னு சொல்லும்படியாக இல்லாம எங்கும் பெருமாள் இருக்கிறான், அவன் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்றபடியா எல்லா இடத்திலும் பரவி இருப்பதுதான் எம்பெருமானுக்கும் மற்ற தேவதைகளுக்கும் உள்ள எத்தனையோ வேறுபாடுகளிலே, வித்தியாசங்களிலே முக்கியமான அம்சம். அந்த எங்கும் நிறைந்திருப்பதுன்னு சொல்லக்கூடிய வியாபகத்துவத்தை பறைசாற்றுகிற, கொண்டாடுகிற, அறிவிக்கிற திருநாமங்கள் இந்த மூன்றும். விஷ்ணு எங்கும் நிறைந்திருப்பவன், நாராயண எங்கும் எதிலும் நிறைந்திருப்பவன், வாசுதேவ எல்லா இடத்திலும் வசிப்பவன், எல்லாவற்றையும் தனக்குள் கொண்டவன். ஆகையினாலே இந்த மூன்று நாமங்கள் பிரதானம். இந்த வியாபகத்தை சொல்லக்கூடிய மூன்று திருநாமங்கள் இருக்கின்றனவே, அது மூன்றை சொல்லக்கூடிய மந்திரங்களும் நம்முடைய சம்பிரதாயத்திலே அத்தனை உசந்த மந்திரங்களாக கொண்டாடப்படுகின்றன. வியாபகத்துவத்தை பறைசாற்றுகிற நாமாக்கள் இந்த மூன்றோ வியாபக நாமாக்கள். வியாபகத்துவத்தை சொல்லுகிற அந்த மூன்று மந்திரங்கள் வியாபக மந்திரங்கள்னு பெயர். விஷ்ணு ஷடாட்சரின்னு சொல்லக்கூடிய ஆறு எழுத்து மந்திரம் என்ன, நாராயண அஷ்டாட்சரின்னு சொல்லக்கூடிய எட்டெழுத்து நாராயண மந்திரம் என்ன, நமக்கெல்லாம் கூட சமாசிரயண காலத்திலே ஆச்சாரியராலே பரம கருணையோட உபதேசிக்கப்படக்கூடிய மந்திரம் திருவஷ்டாட்சரம். வாசுதேவ துவாதசாட்சரின்னு சொல்லக்கூடிய பன்னிரண்டு எழுத்து மந்திரமான வாசுதேவ மந்திரம் என்ன, இதெல்லாம் எம்பெருமான் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்பதை பறைசாற்றுவதனாலே முக்கியமான மந்திரங்களாக நம்முடைய பெரியோர்களாலே கொள்ளப்பட்டன. அவன் பரம்பொருள், அவன் பரதத்துவம் என்பதை சத்திய பிரமாணமாக காட்டக்கூடிய மந்திரங்கள். அதனாலே நம்முடைய பெரியவர்கள் மறந்தும் புறந்தொழா மாந்திரர்களான ஸ்ரீ வைஷ்ணவ சிகாமணிகளான நம்முடைய ஆச்சாரிய புருஷர்கள் பரமை காந்திகள் ஜபம் பண்றதுன்றது எந்த நாமாக்கள் அதிகம் பண்ணுவா அப்படின்னா, இந்த வியாபக மந்திரங்களைத்தான் ஜபம் பண்ணுவா, இதை தவிர்த்து வேறு பண்ண மாட்டா. அப்படியே பண்ணினாலும் இது அதிக அளவிலே இருக்கும், அது குறைந்த அளவிலே இருக்கும். இதில் அர்த்த ஞானம் பிறப்பதற்கு முன்பு தங்களை பிறந்தார்களாகவே நினைத்தார்கள். இதில் அர்த்த ஞானம் பிறந்த பின் மறந்திலே நின்கிறபடியே இத்தை ஒழிய வேறொன்றால் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள் அப்படின்னு முமுக்ஷு படிகின்ற கிரந்தத்திலே பிள்ளலோகாச்சாரியரானவர் திருவஷ்டாட்சர மந்திரம்னு சொல்லக்கூடிய எட்டெழுத்து மந்திரத்தினுடைய மகிமையை வர்ணிக்க வந்த இடத்திலே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த அஷ்டாட்சர மந்திரம் இருக்கிறதே வியாபக மந்திரம், நாராயண மந்திரம், அந்த மந்திரத்திலே ருச்சி பிறப்பதற்கு முன்பு, அதனுடைய மகிமைகளை தெரிந்து கொள்வதற்கு முன்பு தங்களை பிறந்தார்களாகவே நினைக்கிறார்கள். அப்படின்னா அது வரைக்கும் அவ சரீரம் தான் பிறந்திருக்கிறது, ஆத்மஸ்வரூபமானது இன்னும் சுடர்விட தொடங்கவில்லைன்னு நினைச்சு போலாம். நமக்கு ஒன்றும் தெரியாதது வரைக்கும் ஜடம் போல இருந்தோம், ஏதோ இந்த பூமியில இருந்துருக்கோம் இருந்தோம். இந்த திருமந்திரமானது உபதேசமாகி அதனுடைய அர்த்தமானது இவாளுக்கு தெரிஞ்சுடுத்தோ, திருமந்திர அர்த்தத்தை நன்னா உணர்ந்துட்டான்னா பிறந்த பின் மறந்திலேன், ஏதோ இது வரைக்கும் தெரியாம இருந்ததோ அதனால ஜடம் போல இருந்துட்டேன், இனிமேல் இதை மறக்க மாட்டேன். ஆகையினாலே இத்தை ஒழிய வேறொன்றால் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள், இந்த திருமந்திரத்தை தவிர வேற எதுலையும் மனசு போகாதவாளுக்கு இதிலேயே ஜபதபங்கள் எல்லாம் பண்ணிண்டோ இதனுடைய அர்த்தத்திலேயே காலத்தை கழித்துக் கொண்டிருப்பார்கள்னு கொண்டாடினர். அப்படி சொன்ன அந்த திருமந்திரத்தினுடைய பிரபாவம் விஷ்ணு ஷடாட்சரின்னு சொன்ன வியாபக மந்திரத்துக்கும் பொருந்தும், வாசுதேவ துவாதசாட்சரின்னு சொல்லக்கூடிய வாசுதேவ மந்திரத்துக்கும் பொருந்தும். காரணம் எம்பெருமான் வியாபி என்பதை சொல்லக்கூடிய, எம்பெருமான் பரதத்துவம் என்று சொல்லக்கூடிய, அறிவிக்கக்கூடிய மந்திரங்கள் என்கிற காரணத்தினாலே. அத்தனை வசந்த மந்திரங்கள் மூன்றும், அதிலே ஒன்றான வாசுதேவகா என்கிற திருநாமம் இங்கே எம்பெருமானுக்கு சொல்லப்பட்டது. இப்போ வாசுதேவா என்கிற திருநாமம் எம்பெருமான் தான் பரம்பொருள், ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள்னு தெளிவா காட்டுறபடினாலே இந்த சீனிவாசனை வாசுதேவன் சொன்னதுனாலே சாட்சாத் இவன் தான் பரம்பொருள், இவன் தான் பரதெய்வம்னு தெரியறது. இது ஒரு அம்சம். வாசுதேவகா என்கிற சப்தத்திற்கு அந்த நாமாவுக்கு என்ன பெயர், என்ன அர்த்தம், என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா எங்கும் வசிப்பவன் அர்த்தம். தோராயமா எங்கும் வசிப்பவன் மேலோட்டமான அர்த்தம். ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லலாம். சர்வம் வசதி, இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய சேத்தனங்கள் என்ன, அச்சேதனங்கள் என்ன, ஜீவாத்மாக்கள் என்ன, ஜடப்பொருள்கள் என்ன, லோகத்துல என்னவெல்லாம் உண்டோ அது அத்தனையும் இவனிடத்திலேயே உள்ளன. அதாவது ஜகத்தே இவனிடத்துலதான் இருக்கிறது. சர்வம் வசதி, இவனிடமே எல்லாம் உள்ளன. இன்னொரு விதமா சொல்லணும்னா சர்வத்திர வசதி, இவன் இல்லாத இடமே இல்லை, இவன் எங்கும் வசிக்கிறான். அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதகா என்று வேதம் சொன்னபடி உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துலன் அப்படின்னுட்டு சுவாமி நம்மாழ்வார் காட்டி கொடுத்தபடி சரீரத்திலே ஆத்மான்னு சொல்லக்கூடிய உயிர் பிராணன் அது இருக்கிறபடியினாலதான் சரீரம் ஜீவனா நடமாடுறது. ஆனால் அந்த பிராணனை அந்த ஆத்மாவை கண்ணால பார்க்க முடியறதோ இல்ல. அதுபோல நம் கண்ணுக்கு என்னவெல்லாம் தெரியறதோ அதுக்குள்ள எல்லாம் கூட பெருமாள் நிறைந்திருக்கிறான். பிரம்மமானது தெய்வமானது நிறைந்திருக்கிறது, சீமன் நாராயணன் நிறைந்திருக்கிறான். ஆனா உடலிலே இருக்கக்கூடிய உயிரை எப்படி நம்மால் பார்க்க முடியவில்லை உணர முடிகிறதோ அது போலவே எங்கும் நிறைந்திருக்கிற பிரம்மத்தை உணர வேணும். அதுதான் அந்தர்யாமின்னு சொல்லக்கூடிய எல்லாவற்றுக்குள்ளும் மறைந்திருந்தாலும் கூட அதனுடைய சுவாவங்கள் தோஷங்கள் எல்லாம் ஒட்டாமல் தனிப்பட்டு நிற்கக்கூடிய, விலகி நிற்கக்கூடிய, சுடர்விடக்கூடிய, பிரகாசிக்கக்கூடிய பிரம்மம். இப்ப நமக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார், ஒரு மட்டமான வஸ்துக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார், ஒரு அச்சேதனமான ஜடப்பொருளுக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார். அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற பெருமாளுக்கு நம்மளுடைய புத்தி நம்மளுடைய தோஷங்கள் எல்லாம் ஒட்டுமா? ஒரு துஷ்டனுக்குள்ளும் பெருமாள் இருக்கிறார் அப்படின்னா அவனுடைய துஷ்டகுணம் தோஷம் இதெல்லாம் ஒட்டுமா? ஒரு ஜடப்பொருளுக்குள்ளே பெருமாள் இருக்கிறான்னா அவனும் ஜடமா இருந்துடுவானா? அப்படின்னா எல்லாவற்றுக்கும் உள்ளே உரைகிறான், ஆனால் எதனுடைய தோஷமோ குற்றமோ அவனை அணுகுவதில்லை, ஒட்டுவதில்லை. அவன் தனித்தே இருக்கிறான். அவன் எங்கிருந்தாலும் பரம பவித்திரனாக அவனுடைய நிலையிலிருந்து ஒரு படியும் இறங்காதவனாக உத்தமமானவனாகத்தான் அவன் இருக்கிறான். அது அவனுடைய விசேஷம். அது நமக்கும் அவனுக்கும் இருக்கிற பெரிய வாசி வித்தியாசம். சர்வம் வசதி இதி வாசுதேவகா, இவனிடமே எல்லாம் இருக்கிறபடியினாலே இவனுக்கு வாசுதேவன் என்று பெயர். இது ஒரு அர்த்தம். சர்வத்திர வசதி இதி வாசுதேவகா, இவன் எங்கும் நிறைந்திருப்பதனாலே இவனுக்கு வாசுதேவன் என்று பெயர். இப்படி வாசுதேவ நாமாவினுடைய பொதுவான அர்த்தம். இதை எப்படி திருவேங்கடமுடையானுக்கு பொருத்துவது? சுலபமாக சொல்லிவிடலாம். வாசுதேவன் என்பது பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய நாமாவானபடியினாலே அந்த நாமாவினாலே சொல்லப்பட்ட இந்த ஸ்ரீனிவாசனும் பரம்பொருள் தான் அப்படின்றது ஒண்ணும். வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் வைகுண்டத்தை தியாகம் பண்ணிட்டு திருமலைக்கு வந்தான்னு சொன்னபடியினாலே அங்க இருக்கக்கூடிய பரவாசுதேவன் தான் இந்த ஸ்ரீனிவாசன் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது அம்சம். மூன்றாவது ஒரு அம்சம், இந்த நாமாவளி தொடர்ந்து வருகிறது. இதெல்லாம் வாமன புராணத்திலே இருக்கக்கூடியதான ஸ்தல புராணத்தை வெங்கடாச்சல மகாத்மியத்தை அடியொற்றி திருவனந்தாழ்வானாலே தொகுக்கப்பட்டது. இப்ப தொடர்ந்து வந்துட்டு நாமாக்கள் எல்லாம் பெரும்பாலும் வாமன புராணத்திலே இருந்து வரக்கூடிய விஷயங்கள். ஆகையினாலே வாமன புராணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த விஷயத்தை அனுபவிக்கிறோம். அப்படின்னா சீதா பிராட்டியினுடைய திருத்தகப்பனாரான ஜனக மகாராஜா, ஜனகர் ஒரு சமயத்துல ரொம்ப கவலையோட சோகத்தோட வியசனத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கார். தன்னுடைய குமாரத்திகளான சீதை இவாளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, ரொம்ப நன்னா ஆசையா இவாளெல்லாம் நாலொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமா வளர்த்துண்டு வந்தமே, இவாளுக்கு தகுந்த வரணா பார்த்து இவாளை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணுமே, இவாளை ஒப்படைக்கணுமே, அப்படியே இவாளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கூட நாம பார்த்துண்ட அளவுக்கு அந்த வரன் இவளை நன்னா பார்த்துப்பானா, இங்க இருக்கக்கூடியதான சௌகரியங்கள் எல்லாம் அவளுக்கு அங்க கிடைக்குமா, அவ ஒரு குறையும் தெரியாம நம்மளாலே வளர்க்கப்பட்டது போல புக்காத்திலையும் இருப்பாளா அப்படின்னு எல்லாம் பலவிதமான கவலைகளோட யோசனைகளோட ஜனகர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய புரோகிதர் அவாத்து வாத்தியார் சதானந்தர்னு பெயர் அவருக்கு, அவர் அந்த இடத்துக்கு வர்றார். ஜனகரை பார்த்துட்டு, ஜனகா நீங்க ஏன் சோகமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, சீதா மற்ற பெண்கள் இவாளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ இல்லையோ அதை குறித்து நான் கவலையா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ அந்த வாத்தியார் சுவாமி சதானந்தர் என்ன பண்றார் அப்படின்னா, பெருமாள் விஷயமான விஷயங்களை எல்லாம், பெருமாள் விஷயமான கதைகளை எல்லாம் உனக்கு சொல்றேன்னு தொடங்கி பெருமாளுடைய பிரபாவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அது என்ன சுவாமி, அவர் பெண்களுக்கு கல்யாணம் ஆனும்னு கவலையா உட்கார்ந்து இருக்கார், அவரிடத்துல போய் பெருமாள் கதையை சொல்றேன்னு ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னா, ஜனகர் எல்லாம் மகா யோகி, அவருக்கெல்லாம் ஒரு கவலை வர்றது ஒரு சிந்தை வர்றது அப்படின்னா, நம்ம போல ஏதோ ஒரு பயத்தினாலே இது நடக்குமா நடக்காதா நன்னா நடக்குமா எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு பயத்தினாலே வரக்கூடிய கவலை அல்ல அவருக்கு. அவருக்கு எதுக்குமே கலங்காதவர். அவருடைய ராஜ்யமே தேசமே தீப்பத்தி எரிஞ்சுட்டு இருந்த போது கூட எதை பத்தியும் கவலைப்படாம அவருடைய காரியத்தை அவர் பார்த்துட்டு இருந்தாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கர்மயோகின்னு தெரியறது. அப்பேற்பட்ட ஜனகருக்கு கவலைன்னு ஒண்ணு வந்தது அப்படின்னா, அவருக்கு கவலைன்னு ஒண்ணு வர வச்சு அதை சாக்கா வச்சு பெருமாளுடைய கதையானது சொல்லப்பட வேணும், அது லோகத்திலே எல்லோருக்கும் கூட பயன் தர வேணும் என்று பகவானுடைய சங்கல்பம் என்று நினைத்துக் கொள்ள வேணும். சரி, அவர் பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கவலையில் இருக்க, அப்போ கவலைப்படாதுங்கோ, அவளுக்கெல்லாம் நல்ல வரணா அமையும், நானும் கூட தெரிஞ்சவாளிடத்துல எல்லாம் சொல்லி வைக்கிறேன், சீக்கிரம் அவளை கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு பகவான பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறேன்னா, என்ன சுவாமி, சரணாகதி பண்ணவா, பாகவதோத்தமர்கள், பரமைகாந்திகள், பெருமாளை தவிர வேறு எதையும் வேண்டாதவா, பெருமாளிடத்திலேயே கூட அவனை தவிர எதுவும் வேண்டாதவர்கள் எப்போவும் பெருமாள் விஷயமாவே தான் சிந்திச்சுருப்பா. பெரியாழ்வார் சாதிக்கிறார், நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நெடியவனே. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் சிரமம் துக்கம்னு வந்துடுத்து அப்படின்னா என்ன பண்ணணும், ஐயோ இப்படி துக்கம் வந்துவிட்டதே என்று அழக்கூடாது கலங்கக்கூடாது. அந்த சமயத்திலே எம்பெருமானை பற்றி நினைத்து கொண்டு நம்முடைய கஷ்டத்தை போக்கிக் கொள்ள வேணும். அதாவது அந்த சமயத்திலே பகவானை பத்தி நினைக்க ஆரம்பிச்சுட்டோம்னாலே நம்முடைய கஷ்டமானது தானா விலகி போயிடும். நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன், எத்தனை கஷ்டம் வந்தா என்ன, என்னுடைய கர்மாவின் காரணமாக என்னுடைய கர்மா என்ன எப்படி வேணா படுத்துட்டோம், ஆனா பகவான நினைச்சிட்டு இருக்கிறதுனாலேயே கூட நான் சுலபமா அந்த சிரமத்தை எல்லாம் கடந்து காலத்தை கழித்து விடுவேன். ஏன்னா ஏதத் தேகாவசானேமாம் துவத்பாதம் பிராபயஸ்வயம் நொட்டும், இந்த சரீரம் உழுந்த க்ஷணத்துல எனக்கு மோட்சம், ஆகையினால அது வரைக்கும் என்னுடைய கர்மாதீனமா எப்படி நடந்தாலும் உன்ன நினைச்சிருந்தே நான் காலத்தை கழித்து விடுவேன் என்பது பரமைகாந்திகளினுடைய வைராக்கியம். அதனாலதான் பகவான் அவார தன்னுடைய ஆத்மான்னு சொல்றான், நான் உன்னை இப்படியெல்லாம் திருவாராதனம் பண்ணினேனே, உனக்கு இத்தனை ஸ்தோத்திரம் சொல்லினேன், உனக்கு இத்தனை பாசுரங்கள் சொன்னேன், காலங்காலமா காலக்ஷேபம் கேட்டுருக்கேன், புண்ணியாசம் கேட்டுருக்கேன், எத்தனை கோவிலுக்கு வந்து உன்னை சேவித்திருக்கிறேன், என்ன போய் இப்படி ஒரு கஷ்டத்துல வச்சுட்டே உனக்கு மனசாட்சி உண்டோ, நீ இப்படி பண்ணலாமோ, நான் கஷ்டப்பட்டு இருக்கேனே இது உனக்கு அடுக்குமோ, இப்படியெல்லாம் பெருமாளை வைவது பெருமாளிடத்திலே அழுத்துக் கொள்வது நொந்து கொள்வது நம்முடைய சொரூபம் அல்ல. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போய்விட்டது, எவ்வளவோ பெரிய கஷ்டத்தை நான் அனுபவித்திருக்க வேண்டும், ஆனா பெருமாளிடத்திலே விசுவாசம் குறையாமல் அவன் திருவடிகளையே நான் புடிச்சிருக்கிறபடியினால, அந்த எம்பெருமானுடைய பிராட்டியினுடைய ஆச்சாரியனுடைய பாகவதர்களினுடைய அனுகிரகத்தினாலே என் தலையே போயிருக்க வேண்டியது சுவாமி, தலையில இருக்கிற சும்மாடு மட்டும்தான் போச்சு அப்படின்னு சொல்கிறபடிக்கு அந்த மகா விசுவாசமானதுதான் நமக்கு இருக்க வேண்டுமே தவிர எம்பெருமானை பாமர மக்களைப் போலே நொந்து கொள்ளக்கூடாது. நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமினடியவனே, இதெல்லாம் நன்னா தெரிஞ்சவர் ஜனகர். அதனால சாதாரணமா யாரோ சொல்ற மாதிரி பொண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் பார்க்கலாம் பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்றதுன்றது, இந்த சதானந்தர்னு சொல்லக்கூடிய புரோகிதர் இருக்கிறாரே ஜனகருக்கு புரோகிதர், அவருக்கும் அது அழகல்ல. ஜனகரும் அத்தனை சாமான்யமான மனிதர் அல்ல, மகா யோகி அவர். அதனால பகவானுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். சொன்னா அதிலிருந்து அவருடைய மனசு அந்த கவலையிலிருந்து சோகத்திலிருந்து வெளியே வந்து பெருமாள் பக்கம் டைவெர்ட் ஆகி மனசெல்லாம் குதூகலம் ஆயிடும், அவர் சந்தோஷமாயி அவருடைய காரியங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிப்பார் அப்படின்னுட்டு இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி சொல்றச்ச வால்மீகி மகர்ஷி இருக்கிறாரே, ஸ்ரீமத் ராமாயணம் அருள் செய்தவர், அந்த வால்மீகியினுடைய ஆசிரமத்திலே ஒரு காலத்திலே நாரத மகர்ஷி இந்த திருமலையினுடைய பிரபாவத்தை, திருவேங்கடத்தினுடைய மகிமையை, வெங்கடாச்சல மகாத்மியத்தை உபன்யாசம் பண்ணினர். வால்மீகியினுடைய ஆசிரமத்திலே நாரதர் வெங்கடாச்சல மகாத்மியத்தையும் ஸ்ரீனிவாசனுடைய பிரபாவத்தையும் திருவேங்கடமுடையானுடைய மகிமைகளையும் ஆச்சரியமா வர்ணிச்சு தன்னுடைய அமுத வாக்காலே பக்தி தோய்ந்த தன்னுடைய பேச்சாலே நா தழுதழுக்க கண்களில் ஜலம் பெருக உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமாச்சாரத்தை அதுல இருந்து ஒரு பாகத்தை உங்களுக்கு இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்கன்னு சதானந்தர் ஜனகருக்கு சொல்ற சொன்னார். ஜனகரோ மகா யோகி மகா பாகவதர், இவர் சொன்னது அவருக்கு போறல, திருப்தியா இல்ல, ஏதோ கவலையா இருந்தோம், பெருமாளை பத்தி கொஞ்சம் விஷயம் சொன்னார், ரொம்ப நன்னா சாட்சித சுவாமி அப்படின்னு இருந்துடாம இன்னும் நிறைய கேட்கணும், எனக்கு இது போறல சுவாமி, இன்னும் எத்தனை சாதிக்க முடியுமோ சாதிங்கோ, இதை கேட்கறத காட்டிலும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமோ ஆனந்தமோ, இதை காட்டிலும் பிரதான காரியமோ இல்ல சாதிக்கணும் அப்படின்னு கேட்கிறார். திரும்பவும் சதானந்தர் சந்தோஷத்தோட சொல்ற, என்னடா இது ஏதோ சோகத்துல இருக்கோம், நம்முடைய சோகத்துக்கு ஒரு தீர்வு சொல்லாம பெருமாளை பத்தி சொல்றேன்னு ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு இல்லாம இத்தனை ஆசையா இன்னும் சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. இப்ப ஏற்பட்ட சத்பாத்திரத்துல என்ன விஷயத்தை விநியோகம் பண்ணணும் அப்படின்றதா சதானந்தர் மகிழ்ச்சியோட ஜனகருக்கு மேலும் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஜனகரே, இதுக்கு முன்னால் ஒரு காலத்திலே உம்முடைய பெயர்லயே இன்னொரு ஜனகர் இருந்தார், அந்த ஜனகரனுடைய அப்பாவினுடைய பெயர் நிமின்னு பெயர், நிமி சக்கரவர்த்தி, அந்த நிமியினுடைய புத்திரரான ஜனகர் கங்கையினுடைய கரையிலே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு தினமும் கங்கா ஸ்நானம் பண்ணிண்டு கங்கை கரையிலே பெரிய பெரிய மகரிஷிகளை ஆசிரியத்து அவளிடத்திலே யாக தீட்சை பெற்றுக்கொண்டு கங்கை கரையிலே தினம் யாகம் பண்ணிட்டு, அப்படி அவர் யாகம் பண்ணிட்டு சமயத்துல, யார் யாகம் பண்ணி கொண்டிருக்கிற சமயத்துல, நிமி புத்திரரான ஜனகர் யாகம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல வாமதேவர்னு சொல்லக்கூடிய மகா யோகி மகா தபஸ்வி, அவர் ஒரு மகரிஷி, வாமதேவ ரிஷின்னு பெயர் அவருக்கு, அங்க வந்து சேர்றார். நிமி புத்திரரான ஜனகர் கங்கை கரையிலே யாகம் பண்ணிட்டு இருக்கிறச்ச வாமதேவர் வந்து சேர்றார். அப்போ இந்த நிமி புத்திரரான ஜனகர் அங்க வந்த வாமதேவரை சேவிச்சுட்டு அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். ஓ வாமதேவரிஷியே, நீர் நாரதரை போல சர்வ சஞ்சாரி, எல்லா இடத்திலையும் சுத்தி வரக்கூடியவர், இந்த பூ மண்டலத்திலே எங்கெல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள் உண்டோ, புண்ணிய துறைகள் உண்டோ, புண்ணிய கஷேத்திரங்கள் உண்டோ, அங்கெல்லாம் சதா பிரயாணம் பண்ணிட்டு யாத்திரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவர், எல்லா லோகங்களுக்கும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சக்தி உண்டு உமக்கு, ஆகையினாலே ஸ்ரீனிவாச ஜெகத்பதி இப்போ எங்கு வசிக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்ட, ஸ்ரீனிவாசன் இப்போ எங்க இருக்கான்னு கேட்கல, ஸ்ரீனிவாச ஜெகத்பதி இப்போது எங்கே வசிக்கிறான் அப்படின்றத கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம், ஸ்ரீனிவாசன் தான் ஜெகத்பதி, திருவேங்கடமுடையான் தான் பரம்பொருள் அப்படின்றது தெளிவா தெரியறது, அதனாலதான் பரவாசுதேவனுக்கு சொல்லப்பட்ட வாசுதேவ என்கிற நாமாவானது இந்த திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்படுகிறது, இது ஒரு அம்சம். இப்போது எங்கே வசிக்கிறான் அப்படின்ற கேள்வி எதுக்கு, ஸ்ரீனிவாசன்னா திருவேங்கடமலையிலே திருமலையில தானே வசிக்கணும், வேற எங்க இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியுமோ, அவன்தான் எங்கும் நிறைந்திருப்பவனாயிற்றே, எங்கு வேண்டுமானாலும் இருப்பான், இப்போது எங்கிருக்கிறான். ஏன் சுவாமி, வாசுதேவகா என்கிற நாமாவே பெருமாள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் என்று சொல்கிற போது அந்த பெயரை சொல்லி இப்போ எங்க இருக்கிறான்னு கேட்கலாமா அப்படின்னா, எல்லா இடத்திலும் தன்னுடைய ஸ்வரூபத்தினாலே பெருமாள் நிறைந்திருப்பது என்பது வேறு, அவன் ஒரு இடத்திலே அதிகமான ஆசை கொண்டு அங்கேயே தங்கி விடுவது என்பது வேறு. சாதாரணமா ஒருத்தர் ஒரு ஆத்துக்கு போயிட்டு வரதே இல்லைன்னா என்ன சொல்றோம், போனா போன இடம், வந்தா வந்த இடம்னு சொல்றமோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாளுக்கு திருமலை மீது விசேஷமான ஆசை இருக்கிறபடியினாலே அங்க விசேஷ சாநித்தியம் பண்றான் அப்படின்றதுதான் விஷயம். அத கேட்கிற ஸ்ரீனிவாச ஜெகத்பதி இப்போ எங்கே வசிக்கிறான், இவர் எல்லா இடத்துக்கும் போறதுனால எங்க பாத்தீங்கோ பெருமாள் இப்ப எங்க இருக்கான்னு கேட்கிறார். அவர் அதுக்கு பதில் சொல்றார், அந்த ஜனகருக்கு கங்கை கரையிலே அன்றொரு நாள் வாமதேவர் சொன்ன பதிலை இப்போ சீதையனுடைய தகப்பனாரான ஜனகருக்கு அவருடைய புரோஹிதரான சதானந்த மகரிஷி சொல்றார். அன்னைக்கு ஜனகருக்கு நிமிபுத்திரரான ஜனகருக்கு வாமதேவர் என்ன சொன்னார் தெரியுமோ, பெருமாள் இப்போ எங்க இருக்கான் அப்படின்னா, நாராயணகிரின்னு சொல்லப்படக்கூடிய வசந்த பர்வதத்திலே இருக்கிறான். அந்த நாராயணகிரி என்று சொல்லக்கூடிய பர்வதத்திற்கு வேங்கடமலைன்னு ஒரு பெயர் உண்டு, அது கங்கை கரையிலிருந்து 200 யோஜனை தூரத்தில் உள்ளது. ஏன் கங்கை கரைன்னு சொல்றார் அப்படின்னா, இப்போ இவா ரெண்டு பேருக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்வாதம் உரையாடல் கங்கை கரையிலே நடக்கிறது. சுவாமி இப்ப பெருமாள் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னா, இங்க இருந்து ஒரு 5 நிமிஷம் தான், அப்படி போய் அப்படி போனீங்களானா அங்க ஒரு தெரு வரும், அது முனையில பெருமாளை சேவிச்சு விடலாம் அப்படின்னு சொல்றமோ இல்லையா, உற்சவ காலங்கள்ல அதுபோல பெருமாள் இப்போ எங்க இருக்கான்னா கங்கை கரையில் இருக்கிறபடினாலே இங்கிருந்து 200 யோஜனை தூரத்திலே இருக்கிறான் என்பதாக சொன்னார். புராணமும் கூட பெருமாள் அவதாரத்தை எப்படி வர்ணித்தது? ஆதவ் கிருதயுகே ஜம்பூ துவீபே பாரத வருஷகே கங்காயா தட்சிணே பாகே யோஜனானாம் சதத்வயே. கங்கைக்கு தெற்கே 200 யோஜனை தூரத்தில் இருக்கக்கூடிய நாராயணகிரி என்கிற மலையின் மீது ஸ்ரீனிவாசனாகிற பரம்பொருள் அவதாரம் பண்ணித்துன்னு பார்த்தோம். அத சொல்ற இப்போ அங்க இருக்கான் அப்படின்னு சொல்றார். அந்த இடம் எப்பேற்பட்டது தெரியுமோ? தேவர்கள் என்ன, கந்தர்வர்கள் என்ன, சித்தர்கள் சித்த புருஷர்கள் என்ன, இவாள்லாம் கூட பெருமாளை நேர சேவிக்கணும்ன்ற ஆசையோட தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மலை. எங்கு பார்த்தாலும் ஏதோ ஒரு மந்திரத்தினுடைய சப்தமானது ஒலித்துக் கொண்டிருக்கும் காற்றிலே. அப்படியே போனா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மந்திரமானது காதல விழும். என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, வசந்த மந்திரங்களை கொண்டு எம்பெருமான சேவிக்கணும்னு இவாள்லாம் அங்கங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கா. எங்க பார்த்தாலும் தபஸ் பண்ணிட்டு இருக்க தலைகளாவே தெரியறது, காதுல வந்து திருவேங்கடமுடையானுடைய வெங்கடேச அஷ்டாட்சரி மந்திரமே வந்து உழருது. சரி, பெருமாள் இப்ப அங்க இருக்கிறாருன்னு சொன்னபடினாலே நான் அங்க போனேன். போய் பார்த்தா அகஸ்தியர் முதலான மகர்ஷிகள் எல்லாம் கூட என்ன போலவே அந்த திருவேங்கடமலையை நாராயணகிரியை நோக்கி போயிட்டு இருக்கா. அகஸ்தியர் நாராயணகிரியிலே தங்கியிருந்தார். அப்போ சுவாமி, எங்கு வேணாலும் இருக்கக்கூடிய நீங்கோ, குறிப்பா இப்போது இந்த திருமலையிலே நாராயணகிரியிலே வசிப்பதற்கு என்ன காரணம்? நீங்க மட்டும் இல்லாம எத்தனையோ கந்தர்வர்கள் தேவர்கள் ரிஷிகள் யோகிகள் மகான்கள் இவாள்லாம் இந்த மலை மீது வந்து சேர்ந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறச்ச அகஸ்தியர் சொல்றார், ஒரு முறை நாரதர் கொஞ்ச நாளைக்கு முன்னால கோதாவரி நதிக்கரையில தபஸ் பண்ணிட்டு இருந்தார். தபஸ் பண்ணிட்டு இருந்த நாரதருக்கு பரவாசுதேவனை சேவிக்க வேண்டும் என்கிற ஆசை வந்தது. உடனே அங்கிருந்து புறப்பட்டு வைகுண்டத்துக்கு போனார். அங்க போனா பரவாசுதேவனை காணல, வைகுண்டநாதன் அங்க இல்ல. அதனால இவருக்கு ரொம்ப துக்கம். இவ்வளவு ஆசையா அங்கிருந்து பெருமாளை சேவிக்கணும்னு வந்தா பெருமாள் இங்க இல்லையே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம குழம்பினர். குழம்பி அவருடைய தகப்பனாரான பிரம்மாவரிடத்திலே போய் பெருமாள் எங்க இருக்கிறார், பரவாசுதேவன் எங்கே, வைகுண்டநாதன் எங்கேன்னு கேட்கிறார். நிவாச சர்வ பூதானாம் பரமாத்மா சனாதனா பரோ தேவஹா தன்மே ரூஹி பிதாமஹா அப்படின்னு கேட்கிறார். எல்லா பிராணிகளுக்கும் இருப்பிடமாக, எல்லா ஜீவர்களுக்கும் ஜடப்பொருள்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பரவாசுதேவன் எங்கே சென்றான் சொல்ல வேண்டும், பிதாமக பிரம்மதேவனே சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கிறார். ஆச்சரியமா கேட்டார் பாருங்க, எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். சுவாமி பெருமாள் எங்க இருக்கார் முடிஞ்சுடுத்தா, வைகுண்டநாதன் எங்க இருக்கார், பரவாசுதேவன் எங்க இருக்கார், பரமபதநாதன் எங்க இருக்கார் முடிஞ்சுடுத்தா. எல்லா பிராணிகளுக்கும் இருப்பிடமாய், எல்லா உயிர்களுக்கும் ஜடப்பொருள்களுக்கும் ஆதாரமான பரவாசுதேவன் அப்படின்னுட்டு, பரவாசுதேவன் என்றால் என்ன அப்படின்ற கேள்விக்கு பதிலையும் விசேஷமா சொல்லிட்டார். டிஃபைன் பரவாசுதேவா அப்படின்னா இது அப்படியே எழுதிடலாம். அந்த அளவுக்கு ஆச்சரியமா விசேஷமாக அர்த்தத்தையே சொல்லி இப்பேற்பட்ட பரவாசுதேவன் எங்கே அப்படின்னு கேட்கிறார். இதுதான் மகான்களினுடைய வாக்கினுடைய பெருமை. நமக்கெல்லாம் பேசவே தெரியாது, என்ன பேசுறோம், எதை பேசுறோம், எந்த வார்த்தை எப்ப வரணும்னு சிரமப்பட்டு சிரமப்பட்டு கோர்த்து கோர்த்து யோசித்து யோசித்து தான் நாம் எல்லாம் பேச வேணும். மகான்களினுடைய வாக்கில பேச்சுன்னு சொல்லக்கூடியது அப்படி நதி பெருக்கு போல, ஜீவநதியினுடைய பெருக்கு போல, வற்றாத ஜீவநதியை போல சலசலான்னு பிரவகித்து வரும். அது அத்தனையும் வசந்த வேதாந்த விஷயங்களாக இருக்கும், வீண் விஷயங்களாக இருக்காது. இதுக்கெல்லாம் ஒரு சின்ன உதாரணம் தான் இது. நிவாசகா சர்வபூதானாம், எல்லா பிராணிகளுக்கும் இருப்பிடமானவன் பரமாத்மா பரம்பொருள், சனாதனக நிலையானவன் அழிவில்லாதவன் உசந்தவன், அவன் இப்போ எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறார். பிரம்மா கண்ண மூடி தியானம் பண்ணி பெருமாள் எங்க இருக்கிறான், பரவாசுதேவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு தன்னுடைய ஞான திருஷ்டியாலே தெரிந்து கொண்டு நாரதருக்கு பதில் சொல்றார். நாராயணகிரிர் நாம பூமௌ க்வாபி மகாமுனே தஸ்மின் ஹிரமயா சார்தம் ரமதே புருஷோத்தமஹா பிரீதிஸ்வ மகதீ தாதா தஸ்மிம் ஸ்துகிரிமூர்தனே கச்சநாரத சர்வேஷம் த்ரஷ்டுமிச்சசி சேத் பிரபும் அப்படின்னு பிரம்மா சாதிக்கிறே. பூலோகத்திலே நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய வசந்த மலை உண்டு. அந்த மலையினிடத்திலே தீராத காதல் இந்த பரவாசுதேவனுக்கு. அது என்னமோ தெரியல, கீழே குனிஞ்சு அந்த மலையை பாக்குறச்செல்லாம் அத்தனை ஆசை, இந்த மலையிலேயே போய் தங்கிடணும், இவ்வளவு அழகா இருக்கிற மலையில பிராட்டியோடு கூட சேர்ந்து அங்கேயே வசிக்கணும், இந்த வைகுண்டத்தில இருந்து அங்க போய் அங்கேயே தங்கிடணும், பிராட்டியோட சேர்ந்து ஆனந்தமா இருக்கணும்னு பல நாள் ஆசைப்பட்டுண்டே இருந்தான் பெருமாள். அந்த ஆசைய நிறைவேற்றிக்கிறதுக்காக பரம புருஷனான புருஷோத்தமன் ரொம்ப பிரீத்தியோட ஆசையோட பிராட்டிய கூட அழிச்சுண்டு அந்த மலையின் மீது போய் சேர்ந்து உறைந்து கொண்டிருக்கிறான். அவன் நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய திருமலையில்தான் இருக்கான். அதனால நீங்க அங்க போனா எம்பெருமான சேவிக்கலாம், பரவாசுதேவனை சேவிக்கலாம் அப்படின்னு நாரதருக்கு பிரம்மா சொல்றார். திருமலைக்கு போங்கோ, பரவாசுதேவன் அங்க சீனிவாசனா இருக்கான்னு சொல்லிட்டார், ரகசியத்தை சொல்லிட்டார். இதுல ஒரு விஷயம் நாம யோசிக்க வேண்டும், என்னன்னா நாரதரோ மகா யோகி, அவர் தபஸ் பண்ணின்றவர், திடீர்னு பரவாசுதேவனை சேவிக்கணும்னு நினைச்சு வைகுண்டத்துக்கு போனா பெருமாள் அங்க இல்ல அப்படின்னு குழம்புறாரு, பிரம்மாவினிடத்திலே வந்து கேட்கிறார். இதெல்லாம் வாஸ்தவம். அது எப்படி சுவாமி சீவைகுண்டத்துல பெருமாள் இல்லாம போனான்? ஒரு நேரத்துல அவனால ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்க முடியுமா? இப்பதானே பரவாசுதேவன்னா எங்கும் வியாபித்திருப்பவன், எல்லா இடத்திலும் ஒரு சமயத்திலே இருக்கக்கூடியவன் பார்த்தோம். அப்ப வைகுண்டத்துல மட்டும் எப்படி இல்லாம போனான் அப்படின்னா, பெருமாள் அப்போதும் அங்கு இருக்கிறான். மாயா கூட விமானாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகா என்ற நாமாவளியிலே என்ன அனுபவித்தோம், ஆனந்த நிலைய விமானமும் ஸ்ரீனிவாசனும் எப்போதும் இருந்துட்டு இருக்கா மலையில. ஆனா பெருமாள் தன்னுடைய மாயையினாலே தன்னையும் விமானத்தையும் அப்பப்போ மறைச்சுண்டு மறைச்சுண்டு சேவசாதித்தான்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னா, கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கிற விமானமும் பெருமாளும் மறைஞ்சு போயிட்டான்னா, ஆஹா இதுவரைக்கும் சேவிச்சுட்டு இருந்தோம் இப்ப காணலையே அப்படின்னு ஒரு தவிப்பு ஏற்படும். அந்த தவிப்பினாலே திரும்பவும் பெருமாளையும் விமானத்தையும் சேவிக்கணும்னுட்டு திரும்ப மந்திரத்தை கொண்டு ஜபம் பண்ணுவா, தபஸ் பண்ணுவா, அப்ப பெருமாளை நேர்ல சேவிக்கலான்னு அவனிடத்திலே இருக்கக்கூடிய பக்தியை அதிகப்படுத்த வேண்டும். நம்முடைய தபஸுக்கு பலனாக திரும்ப அவன் வரணும், நம்மளோட எல்லாம் பேசணும், கலந்து பரிமாறணும்னு நம்ம கிட்ட இருக்கிற ஆசையினால பெருமாள் இதை பண்றான். அந்த மாதிரி சீவைகுண்டத்துல நாரதர் போய் தேடின போதும் பெருமாள் இருந்தான். ஆனால் தன்னுடைய மாயா சக்தியினாலே, விசேஷமான மாயையினாலே நாரதர் கண்களுக்கு தெரியாதபடி பெருமாள் தன்னை மறைத்துக் கொண்டான் என்று புரிந்து கொள்ள வேணும். சரி, நாராயணகிரியில் இருக்கார் பெருமாள், பரவாசுதேவன் விட்டு நாரதருக்கு பிரம்மா சொல்லி அடுத்து இப்ப நாரதர் திருவேங்கடமலைக்கு போறார். போறச்ச வழியில அகஸ்தியர் முதலான மகர்ஷிகள் யாரெல்லாம் மலையில இருந்து இருக்காலோ அவளெல்லாம் கூட சந்திக்கிறார். அப்படி சந்தித்து இவாள்லாம் பேசிட்டு இருக்கிறச்சையே தன்னுடைய ஞான திருஷ்டியாலே பரவாசுதேவன் திருமலையிலே நாராயணகிரியிலே இருக்கிறான்னு நாரதருக்கு சொன்ன பிரம்மாவும் கூட அங்க வந்து சேர்றார். அது வரைக்கும் பிரம்மா பெருமாள் எங்க இருக்கான்றத பத்தி யோசிக்கல. இவர் கேட்டார், சொன்னார், சரி நாம அங்க போலாம், நாரதர் போயிருக்க, ரிஷிகள்லாம் அங்க இருக்கா, நாமளும் போய் பிரம்மாவை சேவிக்கலான்னு பிரம்மாவும் புறட்டு வந்துட்டான். இப்போ நாரதருக்கு பெருமாளை சேவிக்க வேண்டும் என்கிற ஆசை ஏற்கனவே இருந்தது. அவர் வைகுண்டத்தையும் விட்டுட்டு மலைக்கு வந்துட்டாருன்னா அப்படி என்ன இந்த மலையிலே இருக்கிறதுன்னு பெருமாளை பார்த்து கேட்டுடணும்னு தலையை விடிச்சு போறது பெருமாளை இன்னும் தீவிரமா தேட ஆரம்பிச்சுட்டார். ரிஷிகளை எல்லாம் பார்த்து சொல்றார், ஆளுக்கு ஒரு பக்கமா தேடுங்கோ அப்படின்னு. அப்படியே அந்த நாராயணகிரியை சுத்தி தேடுறா, பெருமாள் யாரு கண்ணிலையும் படல. திரும்ப பிரம்மாவினிடத்துல நாரதர் வந்து, சுவாமி நீங்க தானே நாராயணகிரியில பெருமாள் பிராட்டியோட கூட வாசம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னங்கோ, எங்க பார்த்தாலும் பெருமாள் கண்ணில் படலையே, சேவை ஆலையே, என்ன பண்றது அப்படின்னு கேட்கச்ச பிரம்மா சொல்றார், இந்த மலையிலே எல்லா இடங்கள்லையும் எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்லையும் கூட பிரதட்சிணமா தேடி வாங்கோ, இந்த மலையை அப்படியே பிரதட்சிணமா பண்ணிட்டு போங்கோ, போற இடங்கள்லாம் பெருமாள் எங்க இருக்கான்னு தேடிட்டு வாங்கோ, இந்த மலையில இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் கூட பிரதட்சிணமா வளம் வாங்கோ, வரச்ச எல்லாம் கூட பெருமாள் எங்க இருக்கான்னு தேடிட்டு வாங்கோ. இப்படி நீங்க கணக்கே இல்லாம பெருமாளை தேடிண்டே வாங்கோ, எவ்வளவு நாள் கழித்து பகவான் உங்களுக்கு பிரத்யக்ஷமாகிறானோ அது வரைக்கும் இங்கேயே சஞ்சரித்துக் கொண்டிருங்கோ, இங்கே நித்தியவாசம் பண்ணிட்டு இருங்கோ. சுவாமி இந்த மலையை சுத்தியா எடுத்து பெருமாளை காணல, எல்லா தீர்த்தங்களையும் பார்த்தா எடுத்து பெருமாளை காணல, சரி பெருமாள் எப்ப வராரா அப்ப சேவிச்சுக்கலாம், இப்போது கிளம்பலாம் அப்படின்னுட்டு கிளம்பி போயிடாதுங்கோ, பெருமாள் உங்களுடைய கண்களுக்கு பிரத்யக்ஷமாகிற வரைக்கும் இங்கேயே சஞ்சரிச்சுருங்கோன்னு சொல்லி பிரம்மா மறைந்துட்டான். அதுல இருந்து என்ன தெரிகிறது நமக்கு, நாரதர் ஆசைப்பட்டு வந்தார், அகஸ்தியர் முதலான ரிஷிகள் எல்லாம் ஆசைப்பட்டு வந்தா, பிரம்மாவும் கூட ஆசைப்பட்டு வந்தான், ஆனால் பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய சமயம் இன்னும் வரவில்லை என்பது அந்த மலையிலே கால் பட்ட உடனே பிரம்மாவுக்கு பெருமாளாலே உணர்த்தப்பட்டது. எல்லாரும் ஆசையா வந்திருக்கீங்க, சரி ஏ பிரம்மதேவா உன்னுடைய வாக்கின்படிதான் நாரதர் இங்க வந்தார், இவள் எல்லாம் கூட தேடிட்டு இருக்கா, ஆனா நான் அவதாரம் பண்ணக்கூடிய நான் சேவை சாதிக்கக்கூடிய சமயம் இன்னும் வரலன்னுட்டு பெருமாளுடைய சங்கல்பம் செய்கை அது பிரம்மாவுக்கு தெரிஞ்சு கொடுத்து அதனால பிரம்மா இதெல்லாம் சொல்லிட்டு தேடிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டேன். அகஸ்தியர் அந்த ரிஷிகளோட எல்லாம் கூட சேர்ந்து அகஸ்தியரும் நாரதரும் பெருமாளை வந்து எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்லயும் மலையை பிரதட்சிணமா வந்து தேடிட்டு இருக்கா. அகஸ்தியோத மகிபால தைரேப முனி விஸ்ஸஹ பிரணம்ய தஸ்மை தேவாய பிரம்மனே வியக்த ஜன்மனே சிந்தையன் வாசுதேவாக்கியம் பரபிரம்மஸ்வரூபினம் திரஷ்டு காமாச்சதம் தேவம் ருஷபாத்ரிணிவாசினம் உதீசீதி சமவ்யாயாத் தபசா ச சமன்விதா. பரவாசுதேவனுடைய அவதாரமான பரவாசுதேவனுடைய ரூபமான ஸ்ரீமன் நாராயணனை இந்த ருஷபாத்ரின்னு சொல்லக்கூடிய வேங்கட மலையிலே நாராயணகிரியிலே சேவிக்க வேணும் என்று எல்லா திக்குகளிலும் அகஸ்தியர் நாரதர் முதலான எல்லா ரிஷிகளும் கூட தேடிந்து வரா. அப்படி தேடிந்து வரச்சையும் கூட பெருமாளிவாளுடைய கண்கள்ல படவில்லை அப்படின்னு இந்த புராணம் சொல்றது, இந்த ஸ்லோகம் சொல்றது. அது என்ன சுவாமி, பிரம்மா தேடிண்டு வாங்கோ கிடைப்பார்னு சொன்னார், இத்தனை தேடி இத்தனை காலம் தேடியும் பெருமாள் கிடைக்கலையே அப்படின்னு அந்த நிமி புத்திரரான ஜனகர் கங்கக்கரையில யாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் அவருக்கு சொன்ன வாமதேவ ரிஷியினிடத்துல கேட்கிறார். கேட்கிற போது ரிஷி ரொம்ப நன்ன கேள்வி கேட்ட, இதுதான் விஷயத்தை கேட்கிற ஆர்வம் உள்ளவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறது. ஏதோ சொன்னதை சொன்னார், நாம கேட்டதை கேட்டோம் இல்லாம முக்கியமான அம்சத்தை கேட்ட பத்தியா, நீ நன்னா இருக்கணும் அப்படின்னு அனுகிரகிச்சுட்டு அந்த ரகசியத்தை சொல்ற. த்வயான பிருஷ்டம் ராஜேந்திர குஹ்யாத் குஹ்யதமம் மகத் அத்யத்புதமிதம் பூபஸ்ருணுஷ்வகதோ மம நாராயணகிராவஸ்மின் நாஸ்தே நாராயணஸ்வயம் குஹாசு சாபி சர்வாசு சர்வேஷு சிகரேஷு ச கந்தரேஷு ச சர்வேஷு நிர்ஜரேஷு சுபேஷு ச பகவான் தேவதேவேஷ சர்வஸ்மின் கிரிமூர்த்தனி நாணாவிதானி ரூபானி விப்ரத் விஹரதி ஸ்வயம் க்வசிச்ச தேவ ரூபேன க்வசின் மானுஷ ரூபதஹ க்வசிச்ச மிருக ரூபேன க்வசித் வ்ருக்ஷாதி ரூபதஹ யத்ர குத்ரசிதாசீன தஸ்மின் திவ்யே மகாகிரௌ தேவதேவம் சமாராத்யய உபாஸ்தே ஜனார்தனம் கரோதி தஸ்ய சாநித்யம் பகவான் அதிஹருத் ஹரிஹி அப்படின்றதா வாமதேவர் ஜனகருக்கு சொன்னார். இந்த ஸ்லோகம் வாமன புராணத்திலே உண்டு. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நாராயணகிரியிலே ஸ்ரீமன் நாராயணன் வாசுதேவன், அவன் நாராயணன் விஷ்ணு வாசுதேவன் என்கிற தான் எங்கும் நிறைந்திருப்பவன் என்கிற தன்னுடைய பெயருக்கேத்த மாதிரி இந்த நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய திருமலையிலே எல்லா இடங்களிலும் இருக்கிறான். அதாவது எல்லா குகைகளிலும் இருக்கிறான். குகன் எங்கெல்லாம் உண்டோ எல்லா குகைகளிலும் பெருமாள் இருக்கான். தீர்த்தம்னு சொல்லக்கூடிய எல்லா தடாகங்களிலும் இருக்கிறான். தீர்த்தம்னு சொல்லக்கூடிய எல்லா அருவிகள் நீர்வீழ்ச்சிகளிலும் இருக்கிறான். மலையிலே இருக்கக்கூடிய அத்தனை விருஷங்களிலும் பெருமாள் இருக்கிறான். அத்தனை செடி கொடிகளிலும் வசிக்கிறான். மலையிலே என்னென்ன ரூபங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிகின்றதோ அது எல்லாத்திலையும் கூட பெருமாள் இருக்கான். இவ்வளவு ஏன்? க்வசின் தேவ ரூபேன க்வசின் மானுஷ ரூபத்தா, தேவர்களாகவும் வளம் பெறுகிறான், மனுஷர்களாகவும் வளம் பெறுகிறான். க்வசிச்ச மிருக ரூபேன க்வசித் விருக்ஷாதி ரூபத்தா, மிருகங்கள்னு சொல்லக்கூடிய விலங்குகளாகவும் பெருமாள் காட்சி கொடுப்பான், விருக்ஷம்னு சொல்லக்கூடிய மரம் செடி கொடிகளாகவும் காட்சி கொடுப்பான். இந்த மலையில என்ன எல்லாம் கண்ணில் படுறதோ எல்லாமே பெருமாள் தான், எல்லாமே பகவானுடைய ஸ்வரூபம் தான். வைகுண்டத்தை விட்டுட்டு இங்க வந்த பரவாசுதேவன் இந்த இடம் எவ்வளவு தூரம் அவன் மனசுக்கு நெருக்கமானதாக ஆசையானதாக அவனாலே விரும்பப்படுவதாக இருந்தால் இந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு வஸ்துவிலும் அவன் இருப்பான். சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே, எல்லா பூதங்களினிடத்திலும் எல்லா உயிர்களிடத்திலும் வசிப்பவனான வாசுதேவனுக்கு நமகா என்று சொல்லியது ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தின்படி இந்த மலையிலே இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளின் உருவிலும் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். நீங்க இதுவரைக்கும் இந்த மலையை பிரதட்சிணமா இத்தனை நாள் தேடிண்டு வந்தங்களே, அப்ப கண்ணுல பார்த்த மரம் செடி கொடி மனுஷன் தேவம் மிருகம் தீர்த்தம் மலை எல்லாமே பெருமாள் தான், இதை உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்று ஓராதார் கற்கின்றதெல்லாம் கடை. பார்க்கறதெல்லாம் பெருமாள், பெருமாளுடைய அம்சம்னு தெரிஞ்சுக்காதவன் எத்தனை வாசிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு திருமலை சேர்ப்பிரான் கேட்கிறாரு. ஆகையினாலே வாசுதேவன் அப்படின்னா எல்லாம் தன்னிடத்திலே கொண்டவன், எங்கும் வசிப்பவன். ஆகையினாலே மலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அம்சமும் அந்த எம்பெருமான் தான். தேவதேவம் சமாராத்திய உபாஸ்தே ஜனார்தனம் கரோதி தஸ்ய சாநித்தியம் பகவான் அதிஹிருத் ஹரிஹி. அந்த ஹரின்னு சொல்லக்கூடிய, ஜனார்தனன்னு சொல்லக்கூடிய தேவாதி தேவன் இந்த மலையிலே எல்லா இடத்திலும் நிறைந்து எல்லோராலும் ஆராதிக்கும்படியாக சாநித்தியம் பண்றான் அப்படின்ற ரகசியத்தை நிமிபுத்திரரான ஜனகருக்கு வாமதேவர் உபதேசிக்கிறார். அவருக்கு உபதேசம் பண்ணது குருக்ஷேத்திரத்திலே அர்ஜுனனுக்கு பகவத்கீதைய பெருமாள் உபதேசம் பண்ணினது போலத்தான். அர்ஜுனனுக்கே பண்ணவில்லை, அர்ஜுனனை வியாஜமாக சாக்காக கொண்டு நமக்கெல்லாம் பண்ணியது. அப்படி வாமதேவர் நிமிபுத்திர ஜனகருக்கு சொன்னது நமக்கெல்லாம் சொன்ன விஷயம். மலையிலே ஒன்னொன்னும் எம்பெருமானுடைய அம்சம்தான், மலையே பெருமாள் தான் அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம், அதுதான் பரம ரகசியம். அதனாலே எவன் ஒருத்தன் இந்த மலையிலே எந்த இடத்திலையாவது ஒரு இடத்துல இருந்துட்டு பகவானை தியானித்தாலும் சரி, இல்ல மலையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மலையை, ஒரு சிகரத்தை, ஒரு தீர்த்தத்தை, ஒரு மரம் செடி கொடியைன்னுட்டு எதையாவது பார்த்த கைய கூப்பினாலும் சரி, இல்ல தூரக்கே இருந்து மலையை பார்த்தோ, மலை இருக்கிற திசையை பார்த்தோ கைய கூப்பினாலும் கூட சரி, அந்த மலையிலே, அந்த குகையிலே, அந்த தீர்த்தத்திலே, அந்த மரம் செடி கொடியிலே சாநித்தியம் பண்ணக்கூடிய, அங்கே விரும்பி ஆசையோடு இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் பரவாசுதேவன் சேவிக்கிறவனுக்கு என்னெல்லாம் கூட கஷ்டங்கள் வியாதிகள்லாம் உண்டோ அதையெல்லாம் நீ கூடுறான். ஏன் தெரியுமா? பகவான் அதிஹிருத் ஹரிஹி. ஹரிஹின்னு சொல்லப்படினாலே அவன் எல்லோருடைய கஷ்டங்களையும் ஹரித்து விடுகிறான், இல்லாமல் பண்ணி விடுகிறான், பொசுக்கி விடுகிறான் அப்படின்னுட்டு இந்த திருமலையினுடைய பிரபாவத்தையும், இந்த திருமலைக்கு இந்த பிரபாவம் வருவதற்கு காரணமாயிருந்த பரவாசுதேவனான ஸ்ரீனிவாசனுடைய பிரபாவத்தையும் வாமதேவர் அப்படியே ஆச்சரியமா வர்ணிச்சுண்டு வரார். ஜனகரும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு வரார். இப்படி இந்த வாமதேவர் என்ன, அந்த ஜனகர் என்ன, அகஸ்தியர் என்ன, இவெல்லாம் கூட மலையில ரொம்ப காலம் வசித்துண்டு வந்து அதன் பிறகு எங்கும் பெருமாள் நிறைந்திருக்கிறார் என்கிற எண்ணத்தோடே கூட வாமதேவர் இந்த ரகசியத்தை சொன்ன பிறகு எல்லாவற்றிலும் பெருமாளை தேடினா, அப்போது பெருமாள் எல்லோர் கண்களுக்கும் தென்பட்டான். தென்பட்ட பெருமாள், நான் சாக்ஷாத் சீனிவாசனாக ஆனந்த நிலைய விமானத்தோடே கூட விஸ்வரூபம் எல்லாம் கூட உங்களுக்கு காட்ட போறேன், ஆகையினாலே கொஞ்சம் பொறுத்துருங்கோ, இப்போ நான் எங்க போயிட்டேன்னு தேட வேண்டாம், வாமதேவர் சொன்னபடிக்கு எல்லா இடத்துலயும் நான் இருந்துட்டு இருக்கேன், என்ன அனுபவிங்கோ, சாக்ஷாத்தா என்ன சேவிக்கிற காலம் இன்னும் சீக்கிரத்துல வரப்போறதோ அப்படின்னு பெருமாள் இவாளுக்கெல்லாம் சொல்றேன். இவாள்லாம் பல காலம் அங்கே வசித்து பெருமாளை விஸ்வரூபத்திலும் அர்ச்சாவதாரத்திலும் கூட சேவித்து அப்படியே பெருமாளை தியானிச்சென்று வந்து அவனுடைய திருவடிகளை சேர்ந்து விட்டார்கள், மோட்சம் அடைந்து விட்டார்கள் அப்படின்னு வாமன புராணம் தெரிவிக்கிறது. ஆகையினாலே வாமன புராணத்திலே சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை அனுசரித்து பார்த்தால் அந்த பரவாசுதேவனான எம்பெருமான் வைகுண்டநாதன் தான் இங்கே ஸ்ரீனிவாசனாக இந்த நாராயணகிரியிலே எல்லாவுமாக நிறைந்திருக்கிறான், எங்கும் நிறைந்திருக்கிறான் அப்படின்னுட்டு புரிந்து கொள்ள வேணும். இன்னொரு விஷயம் இதுல அனுபவிக்கலாம் என்ன அப்படின்னா, வாசுதேவகா அப்படின்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோமோ இல்லையோ, அந்த வாசுதேவகா என்கிற நாமாவானது சாட்சாத்தா நேரடியா கிருஷ்ணனை சொல்லும், கண்ணனை சொல்லும். எப்படின்னா வசுதேவாத்மஜகா இது வாசுதேவகா, வசுதேவரனுடைய குமாரனானபடியினாலே வாசுதேவன் பெயர் அவனுக்கு. கண்ணனை பெற்றெடுத்த தாய் தந்தையர் தேவகி பிராட்டி வசுதேவர், அந்த பெற்ற திருத்தகப்பனாரான வசுதேவரனுடைய பிள்ளை என்கிற காரணம் பற்றி வாசுதேவன், வசுதேவ புத்திரன் என்பதாக அவனுக்கு பெயர் உண்டு. ஆகையினாலே அந்த கண்ணனே இந்த திருவேங்கடமுடையான் என்கிற அனுபவமும் இங்கு நமக்கு கிடைக்கிறது. இருந்தாலும் கூட வாசுதேவன் அப்படின்னா எல்லா இடத்திலையும் நிறைந்திருப்பவன், ஸ்ரீனிவாசனும் மறையில எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னதுனாலே இதற்கு முன்னாலே சொன்ன அர்த்தமே ரொம்ப விசேஷமா இங்கே பொருந்தும். வாசுதேவாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. 41வது நாமாவளி. ஹரயே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ஹரிஹி என்பது. கார்த்தால எழுந்து கிடைச்ச சாஸ்திரம் என்ன சொல்றது? ஹரிர் ஹரிஹி, ஹரிர் ஹரிஹி, ஹரிர் ஹரிஹி, ஹரிஹி. ஏழு முறை கார்த்தால எழுந்த உடனே ஹரின்னு உரக்க சொல்லுங்க. அந்த மங்கள சப்தமானது அப்படியே நான்கு திசைகளிலும் பரவி எல்லா துர்நிமித்தங்களையும் கெட்ட விஷயங்களையும் கூட அழித்துவிடும். எல்லா திக்குகளிலும் மங்களம் பரவும். ஹரி என்ற பேரரவம்னு ஆண்டால் சொன்னாலே ஹரின்னு எவ்வளவு தூரம் உரக்க சொல்ல முடியுமோ சொல்லுங்க. அப்படி ஒரு விசேஷமான மங்கள சப்தம். ஹரின்னா என்ன அர்த்தம்? ஹரித்து விடுவது, அழித்து விடுவதுன்னு அர்த்தம். என்னத்தை அழித்து விடும்? இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாதோ, பாபம் என்ன, தோஷம் என்ன, இதெல்லாம் கூட அழித்து விடும், அரித்து விடும். அதனால ஹரின்னு பெயர் எம்பெருமானுக்கு. எம்பெருமான் நம்முடைய பாபங்களை தோஷங்களை அழித்து விடுவதுன்றது கூட சரி, அதை விட விசேஷமா அவனுடைய ஹரிஹின்னு சொல்லக்கூடிய நாமாவே நம்முடைய பாபத்தை தோஷத்தை எல்லாம் நீக்கிவிடும். பகவானா பகவன் நாமாவா அப்படின்னு ஒரு போட்டி வச்சுட்டோம்னா பகவானை விட ஒரு படி ஒசந்தது, ஏன் பலபடி ஒசந்தது பகவன் நாமாதான். அதை சொல்றச்ச திலலோகாச்சாரியர் சொல்லுவார், அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்ற உதவும். பெருமாள் எங்கேயோ இருக்கான், எப்படி அவன் அழிச்சுட்டு வருது? கிட்ட நேர போய் அவன் கையை பிடிச்சி அழிச்சுட்டு வர முடியுமா? ஸ்ரீனிவாசா, கேசவா, ஹரி, நாராயணான்னு சொன்னா அந்த நாமாவானது அவன் எங்க இருந்தாலும் இங்க வர வச்சுடுறதோ இல்லையோ. அதனால அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும். இங்க இருந்து சொல்லக்கூடிய நாமா நாராயணா அப்படின்னு சொன்னா வந்து நிக்கிறான் உடனே. நிருசிம்மான்னு சொன்னா வந்து நிக்கிறான். ஸ்ரீனிவாசான்னு சொன்னா வந்து நிக்கிறான். அப்படி எங்கேயோ இருக்கிறவனை கூட கிட்டக்க அழிச்சுண்டு வந்து நமக்கெல்லாம் கூட காட்டி கொடுப்பது அவனுடைய நாமா. அதனால அவனை காட்டிலும் அவனுடைய நாமாவானது ஒசத்தின்றதை புரிந்து கொள்ள வேணும். அதனாலதான் பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய திருநாமத்தை சொல்வதுன்றது அத்தனை ஒசத்தின்னு நாம வச்சுருக்கோம். பாசுரங்கள் சொல்வதோ, ஸ்தோத்திரங்கள் சொல்வதோ, வேத பாராயணம் பண்ணுவதோ, இதெல்லாமே கூட பகவன் நாம பிரபாவம் தான். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்வதுதான். ஹரேர் நாமைவ நாமைவ நாமைவ மமஜீவனம். இந்த ஹரிநாமம் இருக்கிறதே அது ஒன்றேதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னுட்டு சாஸ்திரங்கள் எல்லாம் கூட கொண்டாடுகிறது. எந்த சந்தர்ப்பத்திலோ எதையோ சாக்கா கொண்டு பகவானுடைய திருநாமத்தை சொல்லிவிட வேண்டும். உட்கார்ந்தா ஸ்ரீனிவாசா, எழுந்துண்டா ராகவா, படுத்துண்டா நிருசிம்மா, எழுந்துண்டா கேசவா, சாட்டா கோவிந்தா, பகவானுடைய திருநாமம் சொல்லிண்டே இருக்கணும். பகவானுடைய திருநாமத்தை சொல்லாமல் பண்ணக்கூடிய எந்த காரியமும் பலன் தராது, அந்த காரியம் பண்ணதாகவே ஆகாது. அப்படி ஒசந்த திருநாமம் பகவானுடைய திருநாமம். அப்படியே ஹரின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா. சரி, இப்போ இதுல ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேணும். ஹரின்னா பெருமாள், அந்த பெருமாள் தான் ஸ்ரீனிவாசன். பெருமாளுடைய பல பெயர்கள்ல ஹரின்னு ஒண்ணும், அந்த ஹரிதான் இந்த ஸ்ரீனிவாசன் சொல்றது. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, அப்படி இல்ல, ஹரி அப்படின்னா பாபத்தை தோஷங்களை அழிப்பவன் பெயர். ஹரின்னு சொன்னாலே பாபங்கள் போறது, தோஷங்கள் போறதுன்னு சொல்றோம். இந்த எம்பெருமானுக்கும் வேங்கட ஈசன் என்கிற பெயர் எப்படி வந்தது? வேம் கட்டயத்தி இத்தி வேங்கடகா, பாபங்களை பொசுக்குமானபடியினாலே இதற்கு வேங்கடமலைன்னு பெயர். பாபங்களை பொசுக்கி விடுவான், இல்லாமல் பண்ணி விடுவான் என்கிறபடியினாலே இவனுக்கு வேங்கடேசன் என்று பெயர். இந்த மலையினுடைய அல்லது இந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னாலோ, இல்ல மலையையோ பெருமாளையோ சேவித்தாலோ நம்முடைய பாபங்கள் எல்லாம் ஹரிக்கப்பட்டுவிடும், அழிக்கப்பட்டுவிடும். அதே காரியம்தான் ஹரின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் பண்றான், ஹரின்னு சொல்லக்கூடிய இந்த நாமாவானது பண்ணுகிறது. ஹரிர் ஹரதி பாபானி, பாப்பத்தை ஹரிப்பதனாலே இல்லாமல் பண்ணுவதனாலே ஹரி என்று பெயர். வேம் கட்டயத்தி இட்டி வேங்கடகா, பாப்ப வேம்னு சொல்லக்கூடிய பாப்பத்தை கொளுத்துவதனாலே பொசுக்குவதனாலே வேங்கடம்னு பெயர். ஆக ஹரி என்பதும் வேங்கடேஷ என்பதும் வேறல்ல. வேங்கடேஷ என்கிற பெயரிலே கூட ஹரின்னு சொல்லக்கூடிய நாமாவினுடைய காரியத்தையே பெருமாள் பண்ணி கொண்டிருக்கிறான்னு காட்டக்கூடிய நாமா இது. அதனாலே இங்கு ஹரின்னு வந்தது. இதற்கு முன்னாலே வாசுதேவகான்னு சொல்லி அடுத்ததா ஹரின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வாசுதேவனா இருக்கிறபடியினாலே எங்கும் நிறைந்திருப்பவன், இந்த திருமலையிலே எங்கும் நிறைந்திருப்பவன், மலையேறி வந்து ஆனந்த நிலைய விமானத்தின் கீழே தன்னை சேவிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அவளுடைய பாபத்தை அழிப்பான் என்பதில்லை. மலையை முழுக்க எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்கிறான்னு சொல்லப்படினாலே யார் எங்க அவனை எப்படி சேவிச்சாலும் அவளுடைய பாப்பத்தை ஹரித்து விடுகிறானாம். அதனால ஹரி. அவன் வாசுதேவன் மட்டுமல்ல, ஹரியும் கூட. அதிவோ அல்லதிவோ ஸ்ரீ ஹரிவாசமோன்னுட்டு அன்னமாச்சாரிய சுவாமி கீர்த்தனை. அந்த ஆனந்த நிலைய விமானம் இருக்கிறதே அதுவே ஹரியினுடைய, ஸ்ரீஹரியினுடைய வசிப்பிடம்னு பாடினர். அதனாலே அங்கு மட்டும்தான் பெருமாள் இருக்கிறார்னு அர்த்தம் இல்லை, அங்க விசேஷம் ஆசையோடே இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப மலையில எங்கும் இருக்கிறான்றபடினாலே எங்க எப்படி மலையை சேவித்தாலும் கூட பாபமானது ஹரிக்கப்பட்டு விடும் அப்படின்றது இந்த நாமாவாலே சொல்லப்படுகிறது. இப்போ வாமன புராணத்திலே வைகுண்டத்திலே இருந்த பரவாசுதேவனே இந்த மலையிலே திருவேங்கடமுடையானாக ஸ்ரீனிவாசனாக சேவை சாதிப்பது மட்டும் இல்லாமல் இந்த மலையிலே இருக்கக்கூடிய எல்லா சராச்சரங்கள், அதாவது அசையக்கூடிய வஸ்துக்கள் அசையாத வஸ்துக்கள்னு எல்லாவாகவும் இந்த எம்பெருமானே இருக்கிறான், எங்கும் நிறைந்திருக்கிறான் மலையிலே அப்படின்னு இவனை வர்ணிச்சென்று வந்த அந்த வாமன புராணம், எத்ர குத்ரசிதாசீனஹா தஸ்மின் திவ்யே மகாகிரௌ தேவதேவம் சமாராத்ய உபாஸ்தே ஜனார்தனம் கரோதி தஸ்ய சாநித்யம் பகவான் அதிஹுத் ஹரிஹி. இந்த மலையில ஆசையோட எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய, எங்கும் எதிலும் நிறைந்திருக்கக்கூடிய, எல்லோராலும் சேவிக்கப்படக்கூடிய, எல்லோராலும் சமமாக ஆராதிக்கப்படக்கூடிய ஜனார்தனன் இருக்கிறானே எம்பெருமான், இந்த மலையிலே விசேஷ சாநித்தியம் பண்ணுகிறானே எல்லா இடத்துலையும், அவன் யார் தெரியுமா? ஹரிஹி அப்படின்னுட்டு அந்த பரவாசுதேவன் ஹரி என்பதாக இந்த வாமன புராண ஸ்லோகம் காட்டி கொடுத்தது. அதை அடியொற்றி திருவனன் தாழ்வான் வாசுதேவகா என்கிற நாமாவளிக்கு அடுத்தபடியாக ஹரிஹி என்கிற நாமாவளியை வைத்தார். எம்பெருமானுக்கு ஹரிஹின்ற பெயர் இருக்கிறது, அதனுடைய பிரபாவம் என்ன அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாலே இங்க ஏன் சொல்லிருக்கு அப்படின்னா, அவன் பரவாசுதேவன்னா என்ன அர்த்தம், எங்கும் நிறைந்திருப்பவன் அர்த்தம். அப்ப வாசுதேவாய ஸ்ரீ வெங்கடேஷாய அப்படின்னா பரவாசுதேவன் ஸ்ரீ வெங்கடேசனாக இந்த மலையிலும் கூட எங்கு நிறைந்திருக்கிறான்னு பார்த்தோம். அப்படி எல்லா இடத்துலயும் இருந்துட்டு என்ன பண்றான் சுவாமி, என்ன காரியம் மலையில அவனுக்கு அப்படின்னா, எல்லா இடத்திலும் இருந்து கொண்டு எல்லாருடைய பாப்பங்களையும் ஹரித்துக் கொண்டிருக்கிறான், அழித்துக் கொண்டிருக்கிறான். பாபமானது அழிந்தால் அவனை சேரணும்ன்ற புத்தி வரும், அவனுடைய ஞாபகம் அதிகமாகும். அப்போ அவனுடைய அழகை காட்டி வசீகாரம் பண்ணி அவன் திருவடிகளிலே சேர்த்து கொண்டு மோட்சம் கொடுப்பான். ஆக முதல்ல பாபம் கழிய வேணும், அந்த காரியம் பிரதான காரியமானபடியினாலே மலையில எல்லா இடத்துலயும் இருந்துட்டு பண்றான். இதனா வேடிக்கையா யோசிச்சு பார்த்தோம்னா, வேடிக்கை மட்டுமல்ல நிதர்சனமும் கூட, மலையில ஒரு இடத்துல சீனிவாசனா இருந்தா எம்பெருமானாலே எல்லாருடைய பாப்பங்களையும் அரித்து விட முடியாதோன்னு, நம்ம அத்தனை பாப்பங்க இருக்கு நம்மளண்டெல்லாம், அத்தனை கோடி கணக்கானவா வரா அவாவால் இடத்துல அத்தனை மூட்டையான பாப்பங்கள் உண்டு, அதையெல்லாம் கூட பெருமாள் ஹரிக்க வேணும் அப்படின்னா ஒரு சீனிவாசன் போதாது, மலையில இருக்கக்கூடிய அத்தனையும் சீனிவாசனாக இருந்தாதான் மலையை பார்த்த மாத்திரத்துல பாபம் போயிடுத்து, மலை ஏறின மாத்திரத்துல பாபம் போயிடுத்து, மலைன்னு சொன்ன மாத்திரத்துல பாபம் போயிடுத்துன்னு அத்தனை பாபங்களையும் அழிக்க வேணும் அப்படின்னா அத்தனை சீனிவாசன் இருக்க வேணும் போல இருக்கிறது. அதனாலே பகவான் எங்கும் வாசுதேவனாக நிறைந்திருந்து ஹரின்னு சொன்ன தன்னுடைய பெயருக்கு ஏற்ப பாபங்களை அரித்துக் கொண்டிருக்கிறான். ஆச்சரியமா பிரகலாதாழ்வான் ஹரி அஷ்டகம் அப்படின்னுட்டு இந்த ஹரின்னு சொல்லக்கூடிய நாமாவினுடைய பெருமையை கொண்டாடுகிறார். ஹரின்னு சொல்லக்கூடிய பெருமாளினுடைய திருநாமத்தை பிரகலாத ஆழ்வான் எப்பவும் சொல்லிட்டே இருப்பான். ஹரிஹி ஹரிஹி ஹரிஹி ஹரிஹி ஹரிஹின்னு ஹரிநாம சங்கீர்த்தனமே காரியம் அவருக்கு. அப்படி சொல்லிட்டு இருந்த போதுதான் எங்கும் நிறைந்திருந்து எல்லோருடைய பாப்பங்களையும் அழிப்பவனான ஸ்ரீமன் நாராயணன் ருசிம்மனாக சேவை சாதித்து பிரகலாத ஆழ்வானை ஆட்கொண்டான்னு நாம சேவிக்கிறோம், கேட்கிறோம், அனுபவிக்கிறோம். அந்த ஹரி அஷ்டகம் என்கிற ஸ்லோகத்திலே முதல் ஸ்லோகம், ஹரிர்ஹரதி பாபானி துஷ்டசித்தைரபி ஸ்மிருதஹ அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டஹ தஹத்யேவ ஹி பாவகஹ அப்படின்னு பிரஹலாத ஆழ்வான் சாதிக்கிறார். இந்த ஹரி நாமம் இருக்கிறது, ஹரிஹின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய திருநாமம் இருக்கிறது, அதுக்கு என்ன அர்த்தம்? ஹரிஹி ஹரதி பாபானி, பாபத்தை ஹரிப்பதனாலே அழிப்பதனாலே ஹரிஹின்னு பெயர். அப்ப என்ன அர்த்தம்? ஹரிஹின்னு சொன்னா பாபம் அழிந்து விடும், ஹரியை தியானம் பண்ணினா பாபம் அழிந்து விடும், ஹரின்னு சொல்லக்கூடிய சீனிவாசனை சேவித்தால் பாபம் அழிந்து விடும். யாருக்கு? அவனுடைய பக்தாலா அவனிடத்திலே சரணாகதி பண்ணின்ற நாம போய் அவனை சேவித்து நம்முடைய பாபம் அழிவதுன்றது சாதாரண விஷயம்தான். அவனை சேர்ந்தவர்கள் நம்முடைய பாவத்தை அவன் தான் தீர்த்தாக வேணும், அவனை விட்டா வேற கதி இல்லை பண்றான், அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல சுவாமி. எது பெரிய விஷயம் அப்படின்னா, துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதஹா, ஒரு துஷ்டன் ஒரு மகா அயோக்கியன், அவன் ஹரின்னு சொன்னாலும் கூட அவனுடைய பாவத்தையும் கூட பெருமாள் ஹரித்து விடுகிறான், அழித்து விடுகிறான். அதுதான் அந்த ஹரிநாமாவினுடைய பிரபாவம். ஏன் சுவாமி, அவனை சேர்ந்தவாளுடைய பாபத்தை அவன் அழிக்கிறதுன்றது அவனுடைய கடமை தானே, அதனால என்ன பெரிய சுவாமி அவன் அப்படின்னு கேட்டால், அவனை சேர்ந்தவா அவனை ஆசிரியத்தவா அவனுடைய பக்தான்றதே இல்ல, எப்பேற்பட்ட துஷ்டன் நினைத்தாலும் கூட அவனுடைய பாபத்தையும் அழிக்கிறானான். துஷ்டன் ஹரிய நினைக்கக்கூடியவன், ஹரிநாமாவை சொல்லக்கூடியவன், அவன் ஏன் துஷ்டனா இருக்கா முதல்ல அப்படின்னா, நெருப்பு சுடும்னு தெரிஞ்சு தொடரவாலத்தான் சுடும், நெருப்பு சுடும்னு தெரியாதவா குழந்தைகள் யாரோ சித்த சுவாதீனம் இல்லாதவா நெருப்பு மேல போய் கையை வச்சுட்டான்னா சந்தனம் போல ஐஸ்கட்டி போல குளிருமான்னா, தெரிஞ்சு சொட்டாலும் தெரியாம தொட்டாலும் சுடுறதுதான் நெருப்போட பிரபாவம். அந்த மாதிரி பகவான் பரம பவித்திரமானவன், அவனை நாம நினைக்க வேணும்னா இவ்வளவு துஷ்டத்தனங்கள் எல்லாம் நமக்கு ஆகாதுன்னு மனம் திருந்தி ஒருத்தன் சொன்னாதான் அவனுடைய பாப்பத்தை அழிப்பான் என்பதில்லை. அவனுடைய பெருமை தெரிந்தோ தெரியாமலோ, நல்லவனோ கெட்டவனோ யார் சொன்னாலும் அவனுடைய பாப்பத்தை அழித்து விடுவான். அதுதான் இந்த ஹரின்னு சொல்லக்கூடிய நாமாவினுடைய பெருமை. ஹரிர் ஹரதி பாப்பானி துஷ்ட சித்தை அபிஸ்மிருதா, துஷ்டனாக இருந்தாலும் கூட அவனுடைய பாப்பத்தை அழித்து விடுவான். அனிச்சையாபி சம்ஸ்பிருஷ்டா தகத்தியேவகி பாவகா, அவன் அபுத்தி பூர்வகமாக ஒருத்தன் அக்னியை தொட்டாலும் கூட, இது சுடோன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ தொட்டாலும் கூட, எப்படி சுடுறதோ அந்த மாதிரி தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் பாபமானது போயிடுறது அப்படின்னுட்டு ஆச்சரியமா பிரகலாத ஆழ்வான் அந்த ஹரியஷ்டகத்திலே ஆச்சரியமா காட்டி கொடுக்கிறார். இந்த ஹரியஷ்டகமானது ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரம், எட்டே ஸ்தோத்திரம் பலஸ்ருதியோட சேர்த்து மொத்தம் 11 ஸ்லோகங்கள். அதிலே முதல் ஸ்லோகத்தை பார்த்தோம். ரெண்டாவது ஸ்லோகம், ஸ கங்கா ச கயா சேது ச காஷீ சத புஷ்கரம் ஜிஹ்வாக்ரே வர்த்ததே யஸ்ய ஹரிரித்யக்ஷரத்வயம். ஹரிஹி இதி அக்ஷரத்வயம், ஹரிஹி ஹரிஹின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு எழுத்துக்கள் இருக்கிறது, அது யாருடைய நாவிலே நடமாடுகிறதோ, யாருடைய நாக்கிலே குடிகொள்கிறதோ அப்படின்னா என்ன, யார் ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருக்காளோ அவ கங்கைக்கு போக வேணும், கயைக்கு போக வேணும், சேத்துன்னு சொல்லக்கூடிய சமுத்திரக்கரைக்கு போக வேணும், காசிக்கு போக வேணும், புஷ்கரத்திற்கு போக வேணும் என்பதெல்லாம் அல்ல. அங்கெல்லாம் போய் அந்த புண்ணியஸ்தலங்களை சேவித்து தீர்த்தமாடினால் என்ன பலன் கிடைக்குமோ அதெல்லாம் கூட இவாளுக்கு கிடைச்சிடுறது இல்லையா. இவாளை சேவித்தாலே, கங்கையை சேவித்த, கயையை சேவித்த, சேத்துவை சேவித்த, காசிக்கு போன, புஷ்கரத்துக்கு போய் தீர்த்தமாடின பலன் ஒருவனுக்கு கிடைத்து விடுகிறதுன்னு கொண்டாடலாம். அப்படி வசந்த நாமாவானது ஹரிநாமாவானது. எவனுடைய நாவிலே ஹரின்னு சொல்லக்கூடிய ரெண்டு எழுத்துக்கள் குடிகொண்டிருக்கின்றனவோ அவன் இதுக்கெல்லாம் காட்டிலும் வசந்தவன், இதுக்கெல்லாம் தேடிண்டு போகணுன்ற அவசியம் இல்லை அவனுக்கு. வாரணாஸ்யாம் குருக்ஷேத்ரே நைமிஷாரண்யேவச யத் கிருதம் தேன ஏனோக்தம் ஹரிரித்யக்ஷரத்வயம். வாரணாசின்னு சொல்லக்கூடிய காசி என்ன, மகாபாரத போர் நடந்து பகவத்கீதை உபதேசம் பண்ணப்பட்டதான குருக்ஷேத்திரம் என்ன, எம்பெருமான் ஸ்தல ரூபியாக வசிக்கக்கூடிய நைமிஷாரண்யம் என்ன, இந்த புண்ணியக்ஷேத்திரங்களுக்கெல்லாம் சென்று சேவித்து வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதெல்லாம் கூட ஹரிநாமத்தை உச்சரிப்பவனுக்கு இருந்த இடத்திலேயே கிடைத்து விடுகிறது. பிருத்திவ்யாம் யானி தீர்த்தானி புண்ணியான்யாயதனானி ச தானி சர்வாணி அசேஷானி ஹரிரித்யக்ஷரத்வயம். இந்த பூலோகத்திலே எங்கெல்லாம் கூட புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணியக்ஷேத்திரங்கள் எல்லாம் உண்டோ அதெல்லாத்துக்கும் தேடி போய் வாமதேவராட்டும் பலராமனாட்டும் ஒருத்தன் புண்ணிய க்ஷேத்திர யாத்திரை போய் புண்ணிய தீர்த்தமாடினா என்ன பலன் கிடைக்குமோ அதெல்லாம் கூட ஹரிநாமத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே கிடைச்சுடுறது சுவாமி. கவாம் கோட்டி சகசிராணி ஹேமகன்யா சகசிரகம் தத்தம் சாத்தேன ஏனோக்தம் ஹரிரித்யக்ஷரத்வயம். கவாம் கோட்டி சகசிராணி, 1000 கோடி பசுக்களை தானம் பண்ணினால் என்ன பலன் கிடைக்குமோ, ஹேம கன்யா சகசிரகம், 1000 கன்னி பெண்களை எல்லா விதமான ஸ்வர்ண ஆபரணங்களையும் போட்டு கன்னியகாதானம் பண்ணி கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ, அந்த 1000 கோடி கோதானத்தையும் 1000 கன்னி பெண்களை ஆவரண பூர்வமா தானம் பண்ணி கொடுக்கறதுனாலே என்ன பலன் கிடைக்குமோ அதெல்லாம் கூட அருகேன்னு சொல்றதுனால கிடைக்கும். ருக்வேதோ அதயஜுர்வேதா சமவேதோ வியதர்வணஹ அதீதஸ்தேன ஏனோக்தம் ஹரிரித்யக்ஷரத்வயம். ரிக்வேதம் என்ன, யஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்பண வேதம் என்ன, இதெல்லாம் சொன்னால் என்ன பலன் கிடைக்குமோ அதெல்லாம் கூட ஹரிஹின்னு சொன்ன மாத்திரத்தினாலேயே கிடைத்துவிடும். அஸ்வமேதைர் மகாயஜ்ஞைஹி நரமேதைஸ்ததைவச இஷ்டம் ஸ்யாத்தேன ஏனோக்தம் ஹரிரித்யக்ஷரத்வயம். வேதங்களை சொன்னால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் மட்டுமல்ல, அந்த வேதங்களிலே சொன்ன உசுந்த யாகங்களான அஸ்வமேத யாகம் முதலான யாகங்களையெல்லாம் பண்ணினால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் எல்லாம் கூட இந்த ஹரிநாமத்தை சொல்வதனாலேயே கிளைத்துவிடும். இவ்வளவு ஏன் சுவாமி, பிராண பிரயாண பாதேயம் சம்சார வியாதிநாசனம் துக்காத்யந்த பரித்ராணம் ஹரிரித்யக்ஷரத்வயம். இங்க போனா என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும், இங்க தீர்த்தமாடினா என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும், இந்த தானம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும், எல்லா வேதங்களையும் சொன்னா என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும், எல்லா யஜ்ஞங்களையும் பண்ணினால் என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும், அப்படியே நீட்டி முழக்கிண்டு போவானேன். சுருங்க சொல்றேன், டு த பாயிண்ட் சொல்றேன் சுவாமி. பிராண பிரயாண பாதேயம் சம்சார வியாதி நாசனம், சம்சாரம்னு சொல்லக்கூடிய தீராத வியாதியில மாட்டின்றதான பெருமாளை பிரிந்து நாம் எல்லாம் இந்த லோகத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம நம்முடைய ஆத்மாவானது நம்முடைய பிராணனானது பெருமாளை நோக்கி பிரயாணப்பட வேணும். அதுக்கு எது வழி துணை, அதுதான் முக்கியமானது. எத்த தின்னா பித்தம் தெளியோன்றதுதான் எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை. என்ன பண்ணினா இந்த சம்சார வியாதி நாசனமாகும்? நான் பகவானை அடைவதாகிற என்னுடைய யாத்திரை இருக்கிறது, ஆத்ம யாத்திரை, தேக யாத்திரை. இந்த உடம்பை வச்சு காலம் தள்ளுறதுன்றது எப்படியோ ஒண்ணு போயிடுறது. எதையோ வாசம், எங்கேயோ வேலைக்கு போறேன், பணம் கொடுக்கறேன், அதை வச்சு காலம் போறது. ஏதோ ஒரு வித்தை தெரியும், ஏதோ ஒரு தொழில் தெரியும், பண்றேன், ஒரு கூலி வர்றது, அதை வச்சு சாப்பிட்டு இருக்கேன். தேக யாத்திரை எப்படியோ போறது சுவாமி, கர்மாதீனமா கழிஞ்சுடுறது. இந்த ஆத்மாவினுடைய யாத்திரை, இந்த ஆத்மா பகவானை சேருவது அப்படி அப்படின்றது எப்படி நடக்கும், அதுக்கு என்ன வழி, அதை சொல்லுங்க முதல்ல. இத்தனை சொல்லி என்ன பிரயோஜனம், அதுக்கு வாங்க முதல்ல அப்படின்னா, அதையும் கூட இந்த ஹரிநாமமே சொல்லும். இந்த ஹரிநாமம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காலத்திலே ரொம்ப தூரம் பிரயாணம் போறவாள்லாம் கட்டு சாதம் எடுத்துட்டு போவா, ஆத்துல தலையை பண்ணி சாப்பிட்டுட்டு எதை பண்ணி எடுத்துட்டு போனா வச்சுண்டு சாப்பிடலாமோ அந்த மாதிரி கெட்டு போகாத வஸ்துக்கள் ஆகார நியமத்தின்படி சாஸ்திரியமா என்ன பண்ணி எடுத்துட்டு போலாம். ஒரு புளியோரை கலந்து எடுத்துட்டு போலாமா, ஒரு தொத்தியோனம் எடுத்துட்டு போலாமா, ஒரு பூரி பண்ணி எடுத்துட்டு போலாமா, அந்த மாதிரி என்னத்தை பண்ணி எடுத்துட்டு போனா, அவல் எடுத்துட்டு போலாமா, மாவு எடுத்துட்டு போலாமா, எத்தையோ கட்டுசாதமா பண்ணி கொண்டு போவா, முடிஞ்ச மட்டும் நடந்து போவா. எப்ப களைப்பா இருக்கிறதோ, எப்ப பசிக்கிறதோ, எங்க அவ தீர்த்தத்தை பாக்குறாளோ அங்க தீர்த்தம் ஆடிட்டு ஆகாரத்தை சாப்பிட்டு பசியாடி திரும்ப யாத்திரையை தொடர்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த ஆத்ம யாத்திரையை தொடர்வதற்கு காரணமாக ஒரு ஊக்கியாக நம்ம எப்படி பூஸ்ட் பண்ணி பெருமாளிடத்திலே சீக்கிரம் நல்லபடியா கொண்டு சேர்க்கக்கூடியதாக இந்த ஹரிநாமா இருக்கும். யாத்திரையிலே நடந்து போகக்கூடியவன் ஆகாரத்தை சாப்பிட்டு எப்படி தெம்பா தான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றானோ, அது போல இந்த நாமாவை சொல்ல சொல்ல நமக்கு தெம்பானது ஏற்பட்டு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு எம்பெருமானுடைய திருவடிகளை சென்று அடைந்து விடுவோம். அதனால நாம செத்து போயிட்டா எங்க போய் எப்படி பொறப்போமோ, எங்க போய் என்ன பாபத்தை அனுபவிப்போமோன்ற கவலை வேண்டாம், கஷ்டம் வேண்டாம். இந்த ஹரின்னு சொல்லக்கூடிய நாம நம்முடைய சம்சார வியாதியை நாசனம் பண்ணிவிடும். நாம எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போறதுக்கு நமக்கு வழித்துணையா இருக்கும், கட்டு சாதம் போல. துக்க ஆத்யந்த பைத்ராணம், திரும்ப துக்கம் ஆரம்பிப்பது, திரும்ப எப்ப துக்கம் முடியறதுன்ற கவலையே கிடையாது, வேண்டாம். பகவன் நாமாவை சொன்னால் பகவானுடைய திருவடிகள் கிடைக்கும். ஹரிஹின்னு சொன்னா அந்த ஹரி வசிக்கும் இடமான சிவை குண்டம் கிடைக்கும். பக்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி சகுதுச்சாரிதம் ஏன ஹரிரித்யக்ஷரத்வயம். பக்தன்னு சொல்லக்கூடியவன் இந்த சம்சாரத்திலே பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவித்துக் கொண்டு என்ன பண்றதுன்னே தெரியாம அல்லாடின் இருக்கிற ஜீவன், அவனுக்கு பத்த ஜீவன் பெயர். ஜீவர்களிலே தாழ்ந்தவன் பத்த ஜீவன். ஒரு முக்தாத்மாவை போல உபாயம் பண்ணி பிரபத்தியோ பக்தியோ பண்ணி சேவை குண்டத்திலே ஆனந்தமாக இருப்பவன் அல்ல இவன். நித்யாத்மாக்களைப் போல எம்பெருமானோடையே இருந்திருக்கிறவனும் அல்ல சாதாரண ஜீவன். சம்சாரத்திலே வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவன் இவன். மோட்சத்துக்கு போறேன்னு கிளம்பினானா, அந்த யாத்திரைக்கு இவனுக்கு எது துணை நிற்கும் அப்படின்னா, சகுருதுச்சாரிதம் ஏன ஹரித்யக்ஷரத்வயம். சகுருத்து ஒரே ஒரு முறை, ஹரின்னு சொன்னாலும் கூட அந்த ஹரிநாம பிரபாவமே இவனை மோட்சம் வரைக்கும் அழிச்சுட்டு போகும், இவனுடைய சம்சார வியாதியை நாசனம் பண்ணும். அப்படி ஒரு முறை உச்சரித்த மாத்திரத்தினாலேயே கூட தன்னுடைய ஸ்தானத்தை தரக்கூடியதான இந்த வசந்த ஹரின்னு சொல்லக்கூடிய நாம வைகுண்டத்தை தரும். ஹரியஷ்டகமிதம் புண்ணியம் பிராதருத்தாய பட்டேத் ஆயுஷ்யம் பலம் ஆரோக்கியம் யசோ விருத்தி ஸ்ரீயாவகம். ஹரியஷ்டகம்னு சொன்ன இந்த புண்ணியமான ஸ்தோத்திரம் இருக்கிறதே, இந்த ஸ்தோத்திரத்தை பிராது ருத்தாய காத்தால எழுந்தவுடனே, அந்த பிராத காலத்திலே எவன் ஒருத்தன் நித்தியம் சொல்லிட்டு வரானோ அவனுக்கு ஆயுஷ்யம் பூரண ஆயுஷு, தீர்காயுஷ்மானாக இருப்பான், பூரண ஆயுஷு கிடைக்கும், பலம் கிடைக்கும், நல்ல பலம். ஆத்ம பலம் என்ன, சரீர பலம் என்ன, எல்லாம் கிடைக்கும். ஆரோக்கியம் நன்னா இருக்கும். ஆரோக்கியம் நன்னா இருந்தா தான் எதையுமே நன்னா பண்ண முடியும், அதனால ஆரோக்கியமும் நன்னா இருக்கும். யசோ விருத்தி ஸ்ரீயாவகம், யசோ விருத்தி, அவனுடைய புகழ் கீர்த்தியானது நாளுக்கு நாள் உலோகத்திலே வளர்ந்து கொண்டே போகும். தோன்றின் புகழோடு தோன்றுக, அகதிலார் தோன்றலின் தோண்டாமை நன்று. பிறந்தா இவரா ஆச்சரியமானவர் அப்படின்ற ஒரு கீர்த்தியோடைய ஒரு புகழோடே இருங்கோ, புகழ் இல்லாமல் வாழ்வது வீண் அப்படின்றார் வள்ளுவர். அந்த மாதிரி யசோ விருத்தி, புகழ் கிடைப்பதல்ல, புகழ் வளர்ந்து கொண்டே போகும். இதனாலே இவன் சொல்லக்கூடிய ஹரிநாமத்தினுடைய பிரபாவத்தினாலே ஸ்ரீயாவகம், ஐஸ்வர்யம், செல்வம் கிடைக்கும். இந்த ஸ்ரீயம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான பொருட்செல்வம், அதுவும் கிடைக்கும். அந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான கைங்கரியமாகிற செல்வம் அதுவும் கிடைக்கும். மோக்ஷ சாம்ராஜ்யத்திலே ஸ்ரீவைகுண்டத்திலே பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கைங்கரியம் பண்ணுகிறதாகிற செல்வம் அதுவும் கிடைக்கும். அப்படின்னா என்ன, மோக்ஷமே கிடைக்கும். அந்த ஸ்ரீயையே கிடைப்பால், பிராட்டியே சாட்சாத்தா நமக்கு அம்மாவா ஸ்ரீவைகுண்டத்திலே கிடைப்பால், இதுக்கு மேல என்ன வேணும். பிரஹ்லாதேன கிருதம் ஸ்தோத்திரம் துக்க சாகர சோஷனம் யஹ் படேத் ச நரோ யாதி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். பிரஹ்லாதாழ்வானாலே பண்ணப்பட்டதான இந்த அரியஷ்டகம்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் துக்க சாகர சோஷனம், துன்பக் கடலை வற்றுவித்து விடும், துன்பக் கடலை இல்லாதபடியாக அப்படியே ஆவியாக்கிடும், தகிச்சிடும், எரிச்சிடும். துன்பக் கடல்ல ஒரு சொட்டு ஜலம் கூட இருக்காது, அப்படியே வத்த வச்சிடும். இந்த ஹரியஷ்டகத்தை எவன் ஒருத்தன் தினமும் படிக்கிறானோ அவனுக்கு என்ன பலன் அப்படின்னா, இத்தனை பலன் சொல்லி என்ன, தத் விஷ்ணோகோ பரமம் பதம், அந்த விஷ்ணுவினுடைய பரமபதமே அவனுக்கு பலமாக கிடைக்கும். ஆக ஹரின்னு சொன்ன மாத்திரத்தினாலேயே மோட்சம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பெருமாள் அவனுக்கு அனுகிரகம் பண்றான். ஆகையினாலே வசந்த இந்த ஹரின்னு சொல்லக்கூடிய நாமாவானது பிரஹ்லாதாழ்வானாலே விசேஷமாக கொண்டாடப்பட்டது. இப்ப ஹரின்னு சொல்லி ஸ்ரீனிவாசனை சொன்னதுனாலே அந்த ஹரி நாமாவினுடைய பெருமையை பார்க்க வேண்டும் என்பதற்காக அரியஷ்டகம் சொல்ல வேண்டியதா போயிடுத்து. அதனாலே எல்லா ஜனங்களினுடைய பாபத்தை தொலைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பரவாசுதேவனான ஹரி வெங்கடேசனாக இந்த மலையிலே நித்தியவாசம் பண்றான் அப்படின்னு இந்த நாமாவிற்கு அனுபவம். இன்னொரு சூக்ஷ்மமான அர்த்தம் உண்டு. பிரம்மம் அப்படின்னா என்ன, எது இந்த உலகங்களை எல்லாம் படைத்ததோ, எது எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறதோ, எது எல்லாவற்றுக்கும் மோட்சம் தந்து தன் திருவடிகளிலே சேர்த்துக் கொள்ளுகிறதோ, எது பிரளய காலத்திலே எல்லாத்தையும் அழித்து தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு மீண்டும் சிருஷ்டி காலத்திலே வெளியிடுகிறதோ சிருஷ்டிக்கிறதோ, அதுவே பிரம்மம்னு லட்சணம் பார்க்கிறோம் இல்லையா. அப்போ ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மத்தும் யாதுமில்லாவண்ணு நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் அப்படின்னுட்டு எம்பெருமான் தான் இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணினான், அவன் தான் ஜெகத் காரணம் அப்படின்னு அனுபவிக்கிறோம். காக்கும் கடவுள் ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு அப்படின்னுட்டு எம்பெருமான் ஆகிற ஸ்ரீமன் நாராயணன் தான் எல்லோரையும் ரட்சிச்சுட்டு இருக்கான். வேண்டியவா வேண்டாதவா, அவனை சேவிக்கிறவா சேவிக்காதவா, எல்லாரையும் ரட்சிக்கிறான்றத நமக்கு தெரியும். லோகத்தை அழிக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய அந்த சம்ஹார காரியத்தை பெருமாள் எப்படின்னா பண்றான் அப்படின்னா, அதுவும் இந்த ஹரின்னு சொல்லக்கூடிய நாமாவாலே நமக்கு சூச்சனம் பண்ணப்படுகிறது, அதாவது குறிப்பாக கோடி காட்டப்படுகிறது. எப்படின்னா ஹரிர் ஹரதி பாபானி, பாபத்தை ஹரிப்பதனாலே ஹரின்னு பார்த்தமோ இல்லையோ, பாபத்தை ஹரிப்பது மட்டுமல்ல பிரளய காலத்திலே இந்த ஜெகத்தை ஹரிப்பதும் அவன்தான். பிரளயம்னா என்ன, எல்லாம் அழிந்து விட வேண்டும், எல்லாவற்றினுடைய ஸ்வரூபமும் இவனிடத்திலே தங்கிவிட வேண்டும், திரும்பவும் சிருஷ்டி பண்ணுவான். அப்ப பிரளய காலத்துல எல்லாத்தையும் அழிக்க வேண்டிய காரியம் ஒண்ணு உண்டோ இல்லையோ, பிரளய காலத்திலே பிரம்மா முதலான எல்லோரும் அழிஞ்சு விடுறா. அப்ப யார் அந்த காரியத்தெல்லாம் பண்றதுன்னா, எப்போதும் அழியாமல் இருப்பவனான இவன் தான் அந்த காரியத்தை எல்லாம் பண்ணுவான். அப்போ அழிக்க வேண்டிய காலத்திலே பிரளய காலத்திலே இந்த ஜெகத்தை ஹரித்து அழித்து தன்னிடத்திலே வைத்துக் கொள்பவனும் இவன் தான். பிரளய காலத்தில் பிரம்ம ருத்ராதிகள், பிரம்மாவென்ன ருத்ரன் என்ன இவா உள்பட எல்லா பிரபஞ்சங்களையும் ஹரிக்கிறவன் அழிக்கிறவன் ஹரி, அவன் இந்த வெங்கடேசன் அப்படின்னுட்டு அனுபவம். ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகத்திலே எப்படி இந்த ஸ்ரீனிவாசனை கொண்டாடினர், அகில புவன ஜன்மஸ்தே மங்காதிலே வினதவித பூதௌராதரக்ஷை கதீக்ஷே ஸ்துதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா. அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்க ஆதி லீலே, எல்லா உலகங்களினுடையவும் ஜன்மம் படைப்பது, ஸ்தேமம் அந்த உலகங்களெல்லாம் நிலை பெற்று நன்றாக இருக்க வேண்டியது, அதாவது உலகங்களையெல்லாம் காப்பது ரட்சிப்பது. பங்கம் அப்படின்னா அழிப்பது, எப்போது, பிரளய காலத்திலே. ஆதி லீலே, படைப்பது காப்பது பிரளய காலத்திலே அழிப்பது, இந்த லீலைகளை எல்லாம் பண்ணக்கூடியவன் யாருன்னா பிரம்மணி ஸ்ரீனிவாசே. உலகங்களை படைப்பது காப்பாற்றுவது சமயத்திலே அழிப்பது இதெல்லாம் பண்ணக்கூடிய சக்தியும் உரிமையும் அதிகாரமும் உடைய ஒன்றே ஒன்று எதுன்னா பிரம்மம் தான் அது. அந்த பிரம்மம் வேறு யாருமல்ல இந்த ஸ்ரீனிவாசன் தான் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் பிரம்மணி ஸ்ரீனிவாசே, பிராட்டியுடன் கூடிய பிரம்மம் என்று காட்டி கொடுத்தார். அதையினாலே அந்த சீனிவாசன் தான், அந்த பரவாசுதேவன் தான் இந்த பிரம்மம். அவன் ஹரியாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் அழித்துக் கொண்டு இதை பண்ணுகிறான் அப்படின்னு. பாபங்களை அழிப்பதென்ன, பிரளய காலத்திலே ஜெகத்தை அழிப்பதென்ன, இந்த விஷயமெல்லாம் கூட ஹரிஹீன்ற நாமாவாலே வெங்கடேசனுக்கு சொல்லப்பட்டது. அப்பேற்பட்ட வெங்கடேசனை சரணமடைகிறேன். இந்த இடத்துல விசேஷமா ஒரு அனுபவம், பகவானை எந்த அளவுக்கு நாம ஸ்மரிக்கிறோமோ நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு பாகவதாலையும் நாம நினைக்க வேண்டும். பெருமாளுடைய புகழை பாடுவது போல பாகவதோத்தமர்களினுடைய புகழையும் பாட வேணும், குறிப்பாக ஆச்சாரிய புருஷர்கள். இன்றைக்கு வசந்த ஐப்பசி மாசம், அனுஷ நட்சத்திரம். இன்னைக்கு ரெண்டு விசேஷம் உண்டு. என்ன அப்படின்னா, ஒன்னு திருப்பதியிலே திருமலை நம்பிகளினுடைய திருநட்சத்திரம் சாற்று முறை நடக்கக்கூடிய நாள். ராமானுஜருடைய மாதுளரும் ஸ்ரீமத் ராமாயண காலக்ஷேப ஆச்சாரியருமான திருமலை நம்பிகள் ஸ்ரீசைல பூர்ணர் இருக்கிறாரே, அவர் அவதாரம் பண்ணியது புரட்டாசி மாசம், அனுஷ நட்சத்திரம். திருமலை சம்பிரதாயத்திலே ஒரு வழக்கம் என்னன்னா, புரட்டாசி மாதத்திலே எந்த உற்சவம் வந்தாலும் பிரம்மோற்சவத்திலே பெருமாளுக்குத்தான் பிராதான்யம், வேற யாருக்கு எந்த உற்சவம் வந்தாலும் அது பெருசா பண்ண மாட்டா, உற்றுவா, முன்னையோ பின்னையோ நடக்கும் அந்த உற்சவம். அந்த கிரமத்திலே புரட்டாசி அனுஷத்துக்கு பண்ண வேண்டிய திருமலை நம்பிகளுடைய சாத்து முறை, திருமலையிலே இருக்கக்கூடிய திருமலை நம்பிகள் மாடவீதியில சேவை சாதிக்கிறாரே, அவருக்கு ஆவணி மாசம் அனுஷத்தன்னைக்கே சாத்து முறை நடந்துடும். கீழே கோவிந்தராஜன் சன்னதியிலே எழுந்துருளி இருக்கக்கூடிய திருமலை நம்பிகளினுடைய சாத்து முறை புரட்டாசி அனுஷத்திற்கு அடுத்த மாசமான ஐப்பசி அனுஷத்துக்கு நடக்கும். ஐப்பசி அனுஷத்துக்கு முன்னாடி பத்து நாள் பெருமாள் சுவாமி சன்னதியில நித்தியம் திருவாராதனமாகி சேவா காலம் எல்லாம் ஆகி தீர்த்த கோஷ்டி எல்லாம் ஆகும். பத்தாம் நாள் ஐப்பசி அனுஷத்தன்னைக்கு கார்த்தால பெருமாள் விஸ்வரூபமானாவிட்டு முதல் திருவாராதனமான உடனே உபயநாச்சிமாரோடு கூட பெருமாள் திருமலை நம்பிகள் சன்னதிக்கு எழுந்துருளி விடுவார் கோவிந்தராஜன். எழுந்துருளி விட்டா க்ஷேம தலிகேன்னுட்டு பெருமாள் வந்தவுடனே அவருக்கு ஒரு அர்க்யபாத்திய ஆச்சமணியங்கள்லாம் சமர்ப்பித்து ஒரு விசேஷமான தலிகை சமர்ப்பிக்கிறதுன்றது வழக்கம். முதல்ல பெருமாள் திருமலை நம்பிகள் சன்னதி வாசலுக்கு வரச்சேயே திருமலை நம்பிகள் கைத்தளமா எழுந்துருளி இருப்பார். கைத்தளம்னா தோல்ல தோளுக்கிணியான்ல பெருமாள் நாலு பேர் தூக்கிட்டு போகாம குழந்தைய வச்சுக்கிறாப்புல ரெண்டு பேரோ மூணு பேரோ திருமலை நம்பிகளுடைய விக்கிரகத்தை அப்படி தன்னுடைய மேல சாத்தி வச்சுப்பா கைத்தளமா. அப்படின்னா பெருமாள் எழுந்துருளி இருக்கிற போது தான் ஒரு வாகனத்தில இருந்து சேவை சாதிக்கிறதுன்றது கூடாது, கூணி குறுகி கீழே வந்து சேவிக்கணும்னு திருமலை நம்பிகள் அப்படியே பவ்யமா பாவத்தோட கூணி குறுகி வந்து பெருமாளை சேவிக்கிறாருன்னு அனுபவிக்க வேண்டும். அதை பெருமாள் புறப்பாடாயின்றிருக்காரு அப்படின்னா அவர் எதிர்க்கே பைக்ல ஏறி உட்கார்றது, கார்ல ஏறி உட்கார்றது எல்லாம் கூடாது. ஆச்சாரியர்கள் மகான்களை சேவிச்சுருக்கோம், அவளோட பேசிட்டு இருக்கோம், அவன் நின்று பார்த்துட்டு இருக்கானா, அவளுக்கு முன்னாடியே பைக்ல ஏறி உட்கார்றது, கார்ல ஏறி உட்கார்றது, வாகனத்துல ஏறி உட்கார்றது, காலில் செருப்பு போட்டுக்கிறது எல்லாம் கூடாது. அவ அப்படி போனா விட்டு அவ பார்வையில இருந்து மறைஞ்ச உடனேதான் வாகனத்துல ஏறுறதோ இல்ல செருப்பு போட்டுக்கிறதோ இதெல்லாம் கூட பண்ணணும். அந்த மாதிரி பெருமாள் எழுந்துருளி இருக்கிற போது நம்ம ஆண் தேடி வரச்ச நாமளும் சொகுசா ஒரு ஆசனத்துல இருந்துட்டு வரவேற்க கூடாதுன்னு கைத்தளத்துல குழந்தை போல தவழ்ந்துட்டு வருவார் திருமலை நம்பிகள். அப்படி வரச்ச முதல்ல பெருமாளுடைய மாலை சட்டாரி இதெல்லாம் திருமலை நம்பிகளுக்கு வாசல்லையே ஒரு முறை மரியாதை ஆகும். பெருமாளுக்கு ஒரு ஆர்த்தி பண்ணி திருமலை நம்பிகளுக்கு பெருமாள் நின்னா சேவை பண்ணி வைப்பா. அதானா விட்டு பூர்ண கும்பம் சமர்ப்பித்து வேத மந்திரங்கள் முழங்க பெருமாளையும் உபயநாச்சிமாரையும் திருமலை நம்பிகள் தங்களுடைய சன்னதிக்கு வரவேற்பர். உள்ள பெருமாள் உபயநாச்சிமார் சன்னதி உள்ள எழுந்தருளிட்டானா, வந்தவுடனே தீர்த்தம் கொடுக்கிறாப்புல பெருமாளுக்கு ஒரு அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணியம் சமர்ப்பித்து ஒரு விசேஷ தலிகை க்ஷேம தலிகைன்னு பெயர். வந்தவுடனே கொஞ்சம் தானே லைட்டா சாப்பிடுங்கன்னு சொல்ற மூலி ஆத்துக்கு வரவாள், அந்த மாதிரி அதை சாப்பிட்டு ஒரு ஆரத்தி ஆகும். அதுக்கப்புறமா நித்தியப்படி திருப்பாவை சாத்து முறை, பெருமாள் உபயநாச்சிமார் திருமலை நம்பிகளுக்கு சேர்த்தியில திருவஞ்சனம், அதுக்கப்புறம் விசேஷ சாத்து முறை, மாடவீதி புறப்பாடு, அப்புறம் ராத்திரி பெரிய சாத்து முறையாகி பெருமாள் சன்னதி கேளுடுவர். இன்னைக்கு அர்த்தாலிருந்து ராத்திரி மட்டும் பெருமாள் திருமலை நம்பிகள் சன்னதியிலே இருப்பார். அப்படி வசந்த திருமலை நம்பிகளினுடைய திருநட்சத்திரம் கோவிந்தராஜனுடைய சன்னதியிலே நடக்கக்கூடிய உத்தமமான சுதினம் என்று. இது ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய தேசிக சம்பிரதாயத்துக்கு எத்தனையோ ஆச்சாரிய புருஷர்கள் சிம்மம் போல்று இருந்தார்கள். சிம்மம் அப்படின்னா எல்லா ஆச்சாரியாலும் சிம்மம் தான், அது வேற. ஆனா நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ஒரு ஆபத்து இல்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு போட்டி எந்த சம்பிரதாயம் வசந்ததுன்னு ஒரு வாதம் வந்துடுத்தோ அங்க வாதாடி நம்முடைய சம்பிரதாயத்தை தலைநிமிரச் செய்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள் விரல் விட்டு நிடலாம், சுவாமி தேசிகனைப் போல ராமானுஜரைப் போல. அந்த மாதிரி சமீப காலத்தில பல இடங்கள்ல நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்காக வாதம் பண்ணி நம்ம சித்தாந்தத்தை ரட்சித்தவர் அப்படின்ற பெருமை ஸ்ரீ உவே மகாவித்வான் மகாமகோபாத்யாய கபிஸ்தலம் தேசிகாச்சாரிய சுவாமி என்கிற சுவாமிக்கு சேரும். கபிஸ்தலம் சுவாமின்னு நம்முடைய சம்பிரதாயத்திலே அவர் ஆசையா சொல்லுவோம். சுமார் 100 வருடங்களுக்கு முன்னாலே திருப்பதியிலே எழுந்துள்ளிருந்த சுவாமி, அவருடைய அவதார தினம் என்று ஐப்பசி மாசம் அனுஷ நட்சத்திரத்திலே அந்த சுவாமியினுடைய திருவவதாரம், கோவிந்தராஜன் சன்னதி வடக்கு மாடவீதி உத்தர மாடவீதியிலே அந்த சுவாமி திருஅவதாரம் பண்ணினர். சேட்லூர் வம்சத்தை சேர்ந்த சுவாமி. அந்த சுவாமி அதி ஆச்சரியமா வேதம் பிரபந்தம் இதெல்லாம் கூட கத்துண்டு நல்ல அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு திருவேங்கட முடியானிடத்திலே கோவிந்தராஜனிடத்திலே பத்மாவதி தாயாரிடத்திலே நீங்காத பக்தி உடையவராக எழுந்திருந்தார். அந்த சாமியை கண்ணால பார்த்தாலும் கூட நம்ம பாவங்கள்லாம் போயிடும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பரிசுத்தமான மகாத்மா. அந்த சுவாமி அந்தந்த வயசுக்கு ஏத்தபடி சமாசிரயணம் உபநயனம் வேத அத்தியனம் சாஸ்திரங்கள் இதெல்லாம் கத்துண்டார். ஸ்ரீமத் ரகசிய திரேசார காலக்ஷேபம் பண்ணணும்ன்றதுக்காக திருச்சானூரிலே தாயார் சன்னதி கிட்டக்க நித்தியவாசம் பண்ணிட்டு இருந்த ஒரு சுவாமி லாடபுரம் கோபாலாச்சாரியர் அவரிடத்துல போய் சேவித்து ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்தை காலக்ஷேபம் பண்ணி பூர்த்தி பண்ணினார். அந்த சமயத்திலே கேதாண்டப்பட்டி சுவாமி ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசகன் திருச்சானூருக்கு எழுந்தருளினர் தாயாரை சேவிச்சுட்டு கொஞ்ச காலம் வாசம் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்போ இந்த கபிஸ்தல சுவாமி ரொம்ப சத்பாத்திரம், நல்ல ஆர்வமா விஷயங்களை எல்லாம் கத்துக்கிறார். ஒரு விஷயத்த ஒரு முறை சொன்னா ஏகசந்தா கிராகியா கற்பூரம் போல பிடிச்சிக்க கூடிய புத்தி. இவர் பெரிய பண்டிதரா மகா வித்வானா நம்ம சம்பிரதாயத்தை தூக்கி நிறுத்தக்கூடியவரா வரக்கூடிய சக்தி இவருக்கு உண்டு. அதனால தேவரீர் இவரை சிஷ்யரா சேர்த்துண்டு எல்லா காலக்ஷேபமும் சாதிக்க வேணும்னுட்டு இவருடைய ஆச்சாரியரான லாடபுரம் கோபாலாச்சாரிய சுவாமியே கேதாண்டப்பட்டி சுவாமியிடத்திலே இவரை ஒப்படைத்து இவருக்கு காலக்ஷேபம் பண்ணணும்னுட்டு ஆச்சாரியரே பிரார்த்தித்தார். அத்தனை சிறப்பு இந்த சுவாமிக்கு. அதன்படி கேதாண்டப்பட்டி சுவாமியும் கூட அவருக்கு எல்லா காலக்ஷேபங்களும் சாதித்து ரொம்ப ஆச்சரியமா இந்த சுவாமி பெரிய மகாவித்வானா வந்தார். அப்போ துவைதிகளுக்கும் விசிஷ்டாத்வைதிகளுக்கும் அல்லது அத்வைதிகளுக்கும் விசிஷ்டாத்வைதிகளுக்கும் காசியிலேயோ அங்கேயோ இங்கேயோ எங்க சண்டை நடந்தாலும் நம்ம தேசிக சம்பிரதாயத்தின் சார்பிலே விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின் சார்பிலே இந்த சுவாமி தான் போவர். போய் அங்க இருக்கிறவாளெல்லாம் தன்னுடைய வாதங்களினாலே ஒண்ணுமில்லாதபடி பண்ணி விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் தான் லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சித்தாந்தங்களிலும் வசந்த சித்தாந்தம் அப்படின்னு வெற்றி கொடியை நட்டு விட்டு வருவார் அங்க. அதனால இந்த சுவாமிக்கு ஒரு பட்டம் என்ன கொடுத்தா தெரியுமோ, ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்த விஜயத்வஜம்னு பட்டம் இவருக்கு. ராமானுஜ சித்தாந்தத்தினுடைய வெற்றி கொடி போன்றவர் இவர். ஸ்ரீமல் லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜம் நட்டு ராமானுஜ சித்தாந்தத்தினுடைய வெற்றி கொடி என்கிற பிருதம் சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரரான நயினாராச்சாரியர் குமார வரதாச்சாரியருக்கு தான் உண்டு. அவருக்கு அடுத்தபடி ராமானுஜ சித்தாந்த விஜயத்வஜம்னு சொல்லக்கூடிய பிருது இந்த சுவாமிக்குத்தான். காசியில ஒரு முறை விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கும் அத்வைத்தத்துக்கும் பெரிய சண்டை வந்து அத்வைத்திகள் கையே நன்னா ஓங்கிண்டு போறது நாளுக்கு நாள் விசிஷ்டாத்வைத்திகள்லாம் ஒரு ஒருத்தரா தோத்துண்டு வரா. அப்போ வடதேசத்துல இருக்கக்கூடிய வைஷ்ணவ மடாதிபதிகள் என்ன, காஞ்சிபுரத்தில திங்கள சம்பிரதாயத்தை எழுந்தருளி இருந்த காதி அனந்தாச்சாரிய சுவாமி என்ற சுவாமி இவெல்லாம் சேர்ந்து இந்த சுவாமியை அங்க வயல பண்ணி இவரை கொண்டு அவளை ஜெயித்தா. இவர் போய் அங்க வாதம் பண்ணினார், அவெல்லாம் தோத்து போயிட்டா. விசிஷ்டாத்வைத்தம் தான் லோகத்திலேயே வசந்த தரிசனம்னு அவ ஒத்துட்டா. அதனால இந்த சுவாமியை காசியினுடைய மாநகர வீதிகள்ல யானை மேல உட்காத்தி வச்சு இவருக்கு தங்கத்தோட தங்கத்தினால பண்ண ஒரு ஆபரணத்தை கையில சாத்தி வசந்த பொன் சால்வையெல்லாம் போர்த்தி இவரை யானை மேல உட்காத்தி வச்சுட்டு வந்தாலாம். அதுல இருந்து ஒரு ஒரு முறையும் எங்க எங்க வாதம் நடந்தாலும் நம்முடைய சித்தாந்தத்துக்கு வாதம் பண்றதுக்காக இவர் தான் போவாராம். கேதாண்டப்பட்டி சுவாமி இடத்துல போய் யாரோ அவரை வாதத்துக்கு கூட்டாலாம், இந்த மாதிரி நம்ம சம்பிரதாயத்தை வந்து யாரோ ஜெயிக்கிறாபடி இருக்கு நீங்க வரணும்னுட்டு வயசாயிடுத்து, அது இல்லாம சன்னியாசி நான் போய் வாதம் பண்றதெல்லாம் சன்னியாசியினுடைய லட்சணத்துக்கு சரிப்படாது, அதனால நான் பண்ணல, தேசிக்கு அனுப்புறேன் இவன் பண்ணுவான்னு நம்ம கபிஸ்தல சுவாமி கை காட்டினாராம். கபிஸ்தல சுவாமி, நான் சின்னவனாச்சே ரொம்ப சின்னவனாச்சே, நான் என்ன பண்ணுவேன் சுவாமின்னா கவலைப்படாதே, உனக்குள்ள நான் இருந்து எல்லாத்தையும் பண்ணுவேன். நடாதூர் அம்மாள் எப்படி தேசிகன் அனுகிரகம் பண்ணாரோ அந்த மாதிரி ஒன்னு அனுகிரகம் பண்றேன், போயிட்டு வான்னு சாதிச்சாராம். அப்போ அந்த சுவாமியினுடைய அதாவது கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய ஸ்ரீபாது கையை கண்ணில் ஒத்துண்டு தலை மேல வச்சுண்டு அவருடைய திருவடி பலத்தினால நான் போறேன்னு நினைச்சு போய் வாதம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்தார். அதுல இருந்து ஒரு ஒரு முறையும் எப்ப எங்க சண்டைனாலும் கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய பாதுகைகளை தலைமையில வச்சு வணங்கிட்டு போவார், வெற்றி கொடி நாட்டி விட்டு தான் திரும்புவார். அப்பேற்பட்ட சுவாமி இவருடைய கருணைக்கு சின்னதா ஒரு உதாரணம், திருப்பதியிலே இவர் தன்னுடைய திருமாலையிலே காலக்ஷேபம் சாதிச்சுட்டே இருக்கார். அப்போ ஒரு வௌவால் ஃபேன்லயோ எங்கேயோ அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட இவர் கால் கிட்டக்க வந்து உழுந்துடுத்து, அது உயிர் போற தசையில இருக்கிறது. அதை பார்த்து அதுக்காக அந்த க்ஷணமே காலக்ஷேபத்தை நிறுத்திட்டு அங்கேயே சங்கல்பம் பண்ணிட்டு பரநியாசம் பண்ணி வச்சுட்டார். அதுக்கு இவர் பரநியாசம் பண்ணி வச்ச க்ஷணத்திலே அந்த வௌவால் நன்னாயி ஸ்வஸ்தமாயி குணமாயி நன்னா வேகமா பறந்து போயிடுத்து. அப்பேற்பட்ட மகாத்மா இவர். அந்த வௌவாலுக்கு நிச்சயம் மோட்சம் உண்டுன்றதுலயும் ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி வௌவாலிடத்திலே கூட கருணை உள்ள மகாத்மா இந்த சுவாமி. அவர் எத்தனையோ கிரந்தங்கள் அருளி செய்திருக்கிறார். அதிலே சாரீரக அதிகரண ரத்னமாலா என்பதாக ஒரு கிரந்தம், ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரத்தை புரிந்து கொள்வதற்காக ஸ்தோத்திரம் போல அமைந்த ஒரு கிரந்தம். அதிலே நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் உண்டு. அதனுடைய விசேஷம் என்ன, அதெல்லாம் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்லோகமும் இதுதான் பிரம்மம், இதுதான் பிரம்மம், இதுதான் பிரம்மம் என்று பிரம்மத்தினுடைய லட்சணத்தை சொல்லும். இப்ப பாஷ்யக்காரர் சொன்னாரோ இல்லையோ, அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே, படைப்பது காப்பது அழிப்பதுன்னு சொல்லக்கூடிய லீலைகளை எல்லாம் எது பண்ணுகிறதோ அதுவே பிரம்மம்னு லட்சணம் சொல்றாரோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்லோகத்திலும் பிரம்மத்தினுடைய லட்சணத்தை சொல்லி கடைசியில முடியறச்ச எப்படி முடியும் தெரியுமோ, எல்லா ஸ்லோகத்திலையும் ஒரே வரிதான், இந்த ஒரு வரியை மனப்பாடம் பண்ணிட்டா அத்தனை ஸ்லோகத்திலையும் ஃபோர்த் லைன் மனப்பாடம் ஆயிடுச்சு நமக்கு. தத் பிரம்ம ஸ்ரீனிவாச நாம பஜே, இப்பேற்பட்ட பிரம்மம் இப்பேற்பட்ட பிரம்மம் எல்லாம் சொல்லிட்டு அந்த பிரம்மம் எதுன்னா ஸ்ரீனிவாசன் என்கிற பெயரிலே விளங்கக்கூடிய பிரம்மம் அப்படின்னு முடிக்கிறார். ஆகையினாலே ஸ்ரீபாஷ்யகாரர் சொல்லி கொடுத்த ரீதியிலே இந்த சுவாமியும் இந்த ஸ்ரீனிவாசன் தான் பிரம்மம் என்பதை தன்னுடைய கிரந்தத்திலே ஒரு ஒரு ஸ்தோத்திரத்திலும் ஒரு ஒரு ஸ்லோகத்திலும் நிரூபித்திருக்கிறார். அப்பேற்பட்ட மகானுடைய திரு அவதார தினம் என்று நம்ம தௌர்பாகியம் அவருடைய தனியன் கூட நமக்கு கிடைக்கல. ஸ்ரீமதே தேசிகாரிய மகாதேசிகாய நமஹ அப்படின்னு அவருடைய திருநாமத்தை சொல்லி அவரை ஸ்மரித்துக் கொள்வோம். ஹரயே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ, அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே, க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே, வந்தாயன் மணம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி, சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே.